రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం కలయామి కలిద్వంసం కవిం లోకదివాకరం యస్య కోపిః ప్రకాశాభిరావిద్యం నిహతం తమః నందాదీపఘట ప్రణర్తక మహాకారుణ్యరక్తాంబక శ్రీనారాయణ పురుషోత్తమపతి శ్రీరత్నకూటాధిపాన్ వైకుంఠేశ్వర మాధవూచ కమలానాథం చ గోపీపతిం నౌమి ఏకాదశ నాగపుర్యధిపతీన్ సార్ధం కలిద్వంసినా తంబమా కడలడైత్ ఇలంగైక్కు మన్ కదిర్ముడియ వైపత్తుం అంబినాల్ అరుత్ அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன் உரை கோயில் செம்பலா நிறை செண்பகம் மாதவி சூதகம் வாழைகள் சூழ் வம்புளாம் கமுகுவோங்கிய நாங்கூர் வன்புருடோத்தமே. 108 திவதேசங்கள்ல சோழநாட்டு திருப்பதிகள்ல திருநாங்கூர் திருப்பதிகள் 11 திருமணிமாட கோயில் திரு அரிமேய விண்ணகரம் திருத்தெற்றி அம்பலம் ஆகிய 3 திவ்யதேசங்களை தொடர்ந்து 4வதாக திருவன் புருடோத்தமம் என்கிற வன்புருஷோத்தம திவ்யதேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திவ்யதேசத்திற்கு வன்புருடோத்தமம் அப்படின்னு ஆழ்வார் திருநாமம் சாற்றினார். அதனாலே சம்பிரதாயத்திலே திருவன் புருடோத்தமம், வன்புருடோத்தமம், வன் புருஷோத்தமம், நாங்கூர் புருஷோத்தமன் சந்நிதி, திருநாங்கூர் புருஷோத்தம பெருமாள் கோவில், புருஷோத்தம க்ஷேத்திரம், புருஷோத்தம பூரி அப்படின்னு பல திருநாமங்கள். இந்த திவதேசத்திற்கு பெயரிலேயே ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த திருநாங்கூர் திவதேசத்திற்குன்னே பொதுவாக சில பெயர்கள்லாம் உண்டு. பலாசவன க்ஷேத்திரம், நாகபுரி, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பெயர் உண்டு சொன்னமோ இல்லையோ. அது பொதுவான பெயரா இருந்தாலும் கூட ஒரு ஒரு திவதேசங்கள் வரும்போது அந்த திவதேசங்களினுடைய பெயர் ஒன்னொன்னும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஒரு காரணத்தினாலே ஒரு ஒரு பெயர் வந்திருக்கும். ஆனா இந்த திவதேசத்திற்கு மட்டும் எத்தனை பெயர் வழங்கப்படுறதோ அத்தனையும் பெருமாள் பெயரை வைத்தேன்றது ஒரு தனிச்சிறப்பு. வன் புருடோத்தமம், திருவன் புருடோத்தமம், புருஷோத்தம பெருமாள் கோவில், புருஷோத்தம க்ஷேத்திரம், புருஷோத்தம புரி, இப்படி சம்ஸ்கிருத பேராட்டம், தமிழ் பேராட்டம், வாயால சொல்லப்படக்கூடிய பேராட்டம் எல்லாம் புருஷோத்தமன் புருஷோத்தமன் இந்த பெருமாளையே குறிப்பிடுவதனாலே இங்கே திவ்யதேசத்திற்கு எது ஏற்றம் அப்படின்னா இந்த புருஷோத்தமன் தான் ஏற்றம். இந்த புருஷோத்தமன் சொல்லக்கூடிய சப்தமே அந்த பெயரே வேறு யாருக்கும் கிடையாது, இவன் ஒருத்தனுக்குத்தான். ச உத்தமஹா புருஷஹா அப்படின்னு வேதம் கொண்டாடினது போல இவன் ஒருத்தனே புருஷோத்தமனானபடியினாலே இவனுக்கு தான் அந்த பெயர், வேற யாருக்கும் தகாது. அதை கொண்டாட வேணும், அதுதான் இங்கே பிரதானம் அப்படின்றதுனால வேற எந்த பிரதானமான காரணத்தையும் கூட மறைச்சுட்டு இல்ல வாண்டான்னு விட்டுட்டு எம்பெருமான் புருஷோத்தமன் என்பதை அறிவிக்கக்கூடிய பெயர்களையே பெரியவா வச்சிருக்கா அப்படின்றது புராணமும் சொல்றது, வழக்கத்திலயும் இருக்கு, பெரியவாலும் வச்சிருக்கா, ஆழ்வாரும் சொல்றாரு அப்படின்றது ஒரு தனியேற்றம். எல்லா திவதேசங்களையும் பெருமாள் தான் உரையிறார். ஆனாலும் அந்த இடத்தினுடைய பெயர் வருகிறது போல மேட்டிலே பெருமாள் உடைகிறதுனாலே தெற்றி அம்பலம்னு பார்த்தோம், மணிமாட கோவில் அமைப்புல கோவில் கட்டினதுனாலே மணிமாட கோவில்னு பாக்குறோம். அந்த மாதிரி க்ஷேத்திரத்தினுடைய சிறப்பை சொல்றதுக்கு அரிமேய விண்ணகரம் அப்படின்னு பெருமாள் விரும்பி வந்து உடைகிறார்னு பாக்குறோம். அந்த மாதிரி இந்த திவ்யதேசத்திலே ஆலய அமைப்போ கோவில் இருக்கக்கூடிய இடமோ இல்ல திவ்யதேசத்தினுடைய மகிமையோ இல்ல ஸ்தல புராணமோ இதெல்லாம் இட்டு பெயரிடாம பெருமாளுடைய தனித்தன்மை அவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடியதான அடையாளம், வேறு யாருக்கும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாதபடியான ஒரு ஏற்றம் புருஷோத்தமத்தன்மை, புருஷோத்தமத்துவம் என்பது. அதை இங்கே பிரகாசிக்கிறபடினாலே அது பிரதானமா நம்மால் அனுசந்திக்கப்பட வேண்டியதானபடினாலே அதை பெயரா வச்சிருக்கா பெரியவா அப்படின்றத இங்க அனுபவிக்க வேணும். இந்த திவதேசமும் கூட திருநாங்கூர் திருப்பதிகளேயே ஒண்ணும், நாங்கூருக்குள்ள இருக்கக்கூடிய 6 திவதேசங்கள்ல இதுவும் ஒண்ணும். மணிமாட கோவில் பெருமாளை சேவிச்சுட்டு 2 தெரு கடந்து போனோம்னா அரிமேய விண்ணகர பெருமாள், அங்கிருந்து 1 தெரு திரும்பினா திருத்தெற்றி அம்பலம், திருத்தெற்றி அம்பலத்திலேருந்து திரும்ப 1 தெரு போய் இடது பக்கம் திரும்பினா வன்புருஷோத்தம பெருமாள் சந்நிதி, ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய சந்நிதி, ஓரளவுக்கு பெரிய கோவில். கோவுளை விட புஷ்கரணி பெருசு. கோவுளுக்கு வடக்கே இருக்கக்கூடியதான புஷ்கரணி கோவுளை விட பெருசு, அத்தியாசரியமான புஷ்கரணி. இப்போ புருஷோத்தமன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம், அதனாலே இந்த திவதேசம் புருஷோத்தம கஷேத்திரம்னு சொல்லப்படுறதுன்னு பார்த்தோம். அப்ப புருஷோத்தம சப்தத்துக்கு அர்த்தம் அனுபவிச்சுட்டா இந்த எல்லா பேருக்கும் அர்த்தம் தெரிஞ்சு போயிடுறது. கஷேத்திரம், புரி, ஊர், இதெல்லாம் ஒண்ணுதானே. அதனால புருஷோத்தம சப்தத்தை அனுபவிச்சுட்டோமானா மத்த எந்த ஊர் பேருக்கும் விளக்கம் தேவையில்லை. புருஷால பத்தர், முக்தர், நித்யர் அப்படின்னு மூணு விதமா சொல்றோம். பத்தர் அப்படின்னா இந்த சம்சாரத்திலே பிறந்து உழன்று கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லாம் பத்த ஜீவன்கள். முக்தா அப்படின்னா இந்த சம்சாரத்திலே பிறந்தாலும் பக்தியோ பிரபத்தியோ பண்ணி மோக்ஷத்திற்கு சென்று முக்தியை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, முக்த தசையிலே இருக்கக்கூடிய, ஸ்ரீவைகுண்டத்திலே வசிக்கக்கூடிய ஜீவர்கள் இங்கிருந்து மோட்சத்துக்கு போனவா. நித்தியர்கள் சொல்லக்கூடியவா எம்பெருமானோடு கூடவே ஆதி காலம் முதல் இருந்து கொண்டு எம்பெருமானைப் போலவே அனாதியாக அவனுடைய கைங்கரியத்திலே அவனுடைய அனுபவத்திலே ஈடுபட்டிருப்பவர்கள் முக்தர்கள். அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் முதலான முக்தர்கள், நித்திய சூரிகள். அவ என்றும் இருந்து கொண்டிருக்கிறவர்களான அப்படின்னாலே அவளுக்கு நித்தியர்கள், எப்போதும் இருப்பவர்கள் சத்தியர்கள்னு பெயர் உண்டு. பகவான் எப்படி நித்தியனோ அதுபோல இவாள நித்யா. இந்த பத்த, முக்த, நித்தியன்னு சொல்லக்கூடிய மூணு வித புருஷால காட்டிலும் உசந்த ஒரு புருஷன் உண்டு அப்படின்னா அது இவன் மட்டும்தான். ஆகையினாலே எல்லா புருஷர்களை காட்டிலும், இந்த புருஷ வர்க்கத்திலே சொல்லப்படுகிற மூன்று விதமான புருஷர்களை காட்டிலும் உத்தமமான புருஷனான அப்படின்னாலே இவனுக்கு புருஷ உத்தமன், புருஷானாம் உத்தமகா இது புருஷோத்தமகா. புருஷர்களிலே எவன் உத்தமனோ, தலை சிறந்தவனோ, இவனுக்கு மேல் ஒரு புருஷன் இல்லையோ அவன் புருஷோத்தமன். அவனுக்கு மேல ஒருத்தர் கிடையாது. அந்த புருஷோத்தமன் அப்படின்ற சம்ஸ்கிருத பெயரை ஆழ்வார் புருடோத்தமன் மாத்தார். ஷா தமிழ்ல இல்லைன்றபடினால ஷாக்கு பதிலா டாவ போட்டு புருடோத்தமன் புருடோத்தமம்னு ஆழ்வார் மாத்தார். சரி, புருஷோத்தமன் எழுந்தருள் இருக்கிறான், புருடோத்தமன் எழுந்தருள் இருக்கிறான், அதனால புருஷோத்தம கஷேத்திரம் புருடோத்தமம் ஆயிடுத்து. வண் அப்படின்னு போட்டிருக்காரு ஆழ்வார். என்ன அர்த்தம் வண் அப்படின்னு? வா போட்டு மூணு சொல்லி இன்னு வண் போட்டா வள்ளல் தன்மைன்னு அர்த்தம். வன்மை, வல்லன்மை, வள்ளல் தன்மை. இந்த வள்ளல் தன்மைன்னு சொல்லக்கூடியது வள்ளல் பிளஸ் தன்மை புணர்ச்சியிலே வள்ளன்மையா மாறி அது விகாரமா குறையறச்ச வள்ளன்மை வன்மைன்னு மாறிடுத்து. வன்மைன்னா என்ன? வன்மை, வல்லன்மை, வள்ளல் தன்மை அப்படின்னா வளம் மிக்க ஊர் அப்படின்னு அர்த்தம். சிறந்த இயற்கை வளங்கள் மிக்க ஊர். இந்த ஊர்ல கிடைக்காத ஒரு நேச்சுரல் வெல்த், நேச்சுரல் ரிசோர்ஸ் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றபடிக்கு மிகவும் வளமான ஊர். ரெண்டு பக்கமும் காவிரி பாயிருது. கோவுளை விட பெரிய புஷ்கரணி இருக்கு. எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே பூத்து குலுங்கக்கூடிய சோலைகள் இருக்கின்றன. பசி தீர்க்கக்கூடிய எத்தனையோ கனிகளையும் காய்களையும் தரக்கூடிய மரங்கள் என்ன, கிழங்குகளை தரக்கூடிய மரங்கள் என்ன, எத்தனை ஆகாரம் உண்டோ அத்தனைக்கும் மரங்கள் உண்டு. தேன் சுரக்கக்கூடிய புஷ்பங்கள் செறிந்து கிடக்கக்கூடிய மலர் சோலைகள் உண்டு. அதனால கேவலம் மனுஷா மட்டும் இல்லாம பழத்தை சாப்பிட்டு ஜீவிக்கக்கூடிய பிராணிகளுக்கும் ஆகாரம் உண்டு. தேனை சாப்பிட்டு ஜீவிக்கக்கூடிய தேனீ முதலான வண்டு முதலான ஜீவன்களுக்கும் ஆகாரம் உண்டு. வழிப்போக்கர்களா வரக்கூடியவாளுக்கும் தீர்த்த சௌகரியம் உண்டு. சாப்பிடறதுக்கு காய்கறி பழம் நிறைய உண்டு. அவாவா தனக்கு வேணும், தான் வியாபாரம் பண்ணிக்கணும்னு எடுத்து வச்சுக்காம எத்தனைதான் எடுக்கிறது, கைய வலிக்கிறது, முடியலன்னுட்டு விட்டுடுறா. அதாவது கீழே உதிர்ந்து வரவா போறவாள் எடுத்துன்னு போயிட்டு இருக்கா. அப்படி வளமான ஐஸ்வர்யம் உள்ள பிராட்டி தபஸ் பண்ணினதுனாலே வளமா இருக்கிற ஊரான் அப்படின்னாலே வள்ளல் தன்மையுடன் கூடின புருஷோத்தமம், வளம் மிக்க புருஷோத்தமம் அப்படின்னு வன் புருஷோத்தமம்னு ஆழ்வார் சொல்றார். திரு என்பது பிராட்டியினுடைய சம்பந்தம், பெருமாள் எழுந்தருளி இருக்கிற காரணம் பற்றி மரியாதைக்காகவும் அந்த தெய்வீக தன்மையை உணர்த்துவதற்காக திரு வன் புருடோத்தமம் அப்படின்னு ஆழ்வார் இந்த திவ்யதேசத்திற்கு பெயர் கொடுக்கிறார். இங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு புருஷோத்தமன் அப்படின்னு திருநாமம், புருஷோத்தம பெருமாள்னு திருநாமம். பிரம்ம வித்யைகள்ல புருஷோத்தம வித்யைன்னு சொல்லக்கூடிய வித்யையே உண்டு. கீதையிலையும் பெருமாள் இந்த புருஷோத்தம வித்தியை பத்தி ஆச்சரியமா கொண்டாடி இருக்கார். அப்படி வேதாந்தத்திலே இடம்பெற்ற பெயராகவும் இது இருக்கிறபடினாலே அதுவும் ஒரு சிறப்பு. இந்த புருஷோத்தமனை உபாசனை பண்ணி அவனுடைய அனுகிரகத்தினாலே அவனை அடைவதாகிற வித்யை புருஷோத்தம வித்யை. அந்த புருஷோத்தம வித்யைக்கு நாயகனாக இருப்பவன் இந்த திவதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய புருஷோத்தம பெருமாள். அந்த வித்தியையை அனுகிரகிக்கக்கூடிய அதற்கு பலன் தரக்கூடிய நாயகியாக இருப்பவள் இவனுடைய தர்மபத்னியான புருஷோத்தம நாயகி தாயார். இவன் புருஷோத்தமனானபடியினாலே புருஷோத்தம நாயகனானபடியினாலே இந்த பிராட்டி புருஷோத்தம நாயகி. இந்த புருஷோத்தம நாயகின்றதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம். ஒன்னு இவன் புருஷோத்தமன், இவனுடைய பத்னியானபடியினாலே புருஷோத்தமி அப்படின்னு சொல்ல வேண்டியது, அத புருஷோத்தம நாயகின்னு சொல்றார். இன்னொன்னு புருஷோத்தம க்ஷேத்திரமான இந்த க்ஷேத்திரத்துக்கு நாயகி, அதாவது அதிபத்னி, இவன் அதிபதி அவள் அதிபத்னி, ஆகையினால இவன் புருஷோத்தம க்ஷேத்திரத்துக்கு நாயகனானபடியினாலே இவன் புருஷோத்தம நாயகன், அவள் நாயகியானபடியினாலே புருஷோத்தம நாயகின்னு க்ஷேத்திரத்தை இட்டும் சொல்வது இந்த பிராட்டியை. திவ்ய தேசங்கள் அத்தனையிலையும் புருஷோத்தமன் என்கிற திருநாமம் இந்த பெருமாளை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஒரு விஷயம், திருக்கரம்பனூர்னு சொல்லக்கூடிய உத்தமர் கோயில் பெருமாளை கரம்பனூர் உத்தமனையின் ஆழ்வார் பாடினார். அந்த பெருமாளுக்கு புருஷோத்தமன்னு தான் திருநாமம், தாயாருக்கு பூர்ணவள்ளின்னு திருநாமம். அப்போ அந்த பெருமாளுக்கு அந்த திருநாமம் இருக்கிறதே, திவ்யதேசங்கள்ல இவனுக்கு மட்டும்தான் புருஷோத்தமன் எப்படி சொல்றது அப்படின்னா, அங்கே புருஷோத்தம சப்தத்தினாலே பெருமாள் வழங்கப்படுறார், அர்ச்சனை எல்லாம் பண்றோம். வாஸ்தவத்துல ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினது கரம்பனூர் உத்தமனை அப்படின்னு பண்ணார். உத்தமன் அப்படின்னா மேன்மையானவன் சிரேஷ்டன், எதிலே உத்தமமானவன் அப்படின்னா புருஷர்களிலே உத்தமமானவன் வியாக்கியானம் பண்ணுவது போல உத்தமன்னு சொல்லிட்டீங்களோ, எதிர சுவாமி உங்க பெருமாள் உத்தமன் அப்படின்னு மத்தவா கேக்குறா அப்படின்னா, அவளுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்திலேதான் இந்த புருஷோத்தம என்கிற திருநாமம் வழங்குகிறது அன்றி ஆழ்வாராலே புருடோத்தமன் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணப்படல. பொதுவா புருடோத்தமன்ற வார்த்தை ஆழ்வார் நிறைய இடத்துல எடுத்திருக்கார். ஆனா ஒரு க்ஷேத்திரத்து எம்பெருமானை அந்த க்ஷேத்திரத்து பேரை சொல்லி இவன் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லல, கரம்பன் ஒரு உத்தமனைன்னு தான் அந்த மங்களாசாசனம். இங்க ஆழ்வார் வன் புருடோத்தமே அப்படின்னு புருடோத்தமன் எழுந்தருளி இருக்கக்கூடிய வளம் மிக்க ஊரானபடியினாலே வன் புருடோத்தமம்னு ஆழ்வார் சொன்னதுனாலே இந்த புருஷோத்தம சப்தம் ஆழ்வார் வாயாலே வந்தது இவன் ஒருத்தனுக்குத்தான் அப்படின்றது ஒரு தனிப்பெருமை. இந்த பெருமாள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுகிரகம் பண்ணின பெருமாள். ஒரு குழந்தை பசியில் அழருது, அந்த குழந்தைக்கு பால் தரணும்ன்றதுக்காக திருப்பார் கடலையே வர வைத்து அந்த திருப்பார் கடலிலே இருக்கக்கூடிய பாலை போட்டி பிராட்டியானவள் அந்த குழந்தையுடைய பசியை தீர்த்தார். ஒருத்தரை ரட்சிக்கிறதுன்னா அப்படிதான் ரட்சிக்கணும் அப்படின்னு பெருமாள் கத்துக்கணும். ஒரு குழந்தை பசியில் அழருது, அதுக்கு யாரான ஒரு அம்மா பால் கொடுத்தா போறது, இல்ல ஒரு பசுவினுடைய பாலை கொடுத்தாலும் கூட தான் போறது. எத்தனையோ கதையில பாத்திருக்கோம், பசுவே குழந்தைக்கு பால் புகட்டிட்டு எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை இல்லாத அம்மா இல்லாத அனாதையா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் பால் புகட்டுறாங்க, நிறைய வாசிக்கிறோம் பாக்குறோம், புராணங்கள் எல்லாம் கூட வரதோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த அழுத குழந்தைக்கு பசியாரணும்னா ஏதாவது ஒரு உபாயம் பண்ணிருக்கலாம் பெருமாள். ஆனா திருப்பார்கடல் தீர்த்தத்தை இந்த பூமிக்கு இந்த வன்புருஷோத்தமம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திற்கு வரவழைத்து தாயார் தான் குழந்தைக்கு பால் புகற்றவரானபடியினாலே இந்த புருஷோத்தம நாயகி தாயாரிடத்திலே சொல்லி அவள் அந்த திருப்பார்கடல் தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பால க்ஷீரத்தை எடுத்து இந்த குழந்தை கூட்டுறான். இப்படி யாருக்கு எது பண்ணினாலும் உத்தம பட்சத்திலேயே பண்ணக்கூடிய புருஷன் இவன், அதனாலே புருஷோத்தமன். ஏன் வெறும் பால் தான் கொடுத்தா அந்த குழந்தைக்கு பசியாராதா? அந்த குழந்தையினிடத்திலே பெருமாளுக்கும் தாயாருக்கும் விசேஷமான அனுகிரகம். பின்னால் அந்த குழந்தை பெரிய பாகவதோத்தமனா மகாவிஷ்ணு பக்தனா வரணும்ன்றது பெருமாளுடைய திருவுள்ளம். இந்த குழந்தை தான் பின்னால பல கோவில்கள்ல பல கைங்கரியங்களை பண்ணி பல திவ்யதேசங்கள்ல பெருமாளை பிரத்யக்ஷீகாரம் பண்ணி பல திவ்யதேசங்கள்ல இந்த குழந்தைக்கு பெருமாள் பிரத்யட்சமா சேவை கொடுத்து பல கோவில்கள்ல பல பெருமாள் எழுந்துள்ளதற்கு காரணமா இருந்து கோவில் கோபுரம் ஆட மாளிகை விமானம் பிராகாரம் உற்சவத்துக்காக வாகனங்கள் இத்தனை கைங்கரியங்களையும் பண்ண போற குழந்தை அத விசேஷமா கட்டாட்சம் பண்ணணுமோ இல்லையோ? நமக்கெல்லாம் ஞானமோ பக்தியோ இல்ல கைங்கரியம் பண்ணணும்ன்ற ருச்சியோ வைஷ்ணவாலா ஜென்மசித்தமா நம்மளுடைய வருதுன்றது ஒரு பங்கு. நம்ம யார பார்த்து வளர்றோமோ இல்ல நம்மளை யார் வளர்க்கிறாளோ அந்த தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஆத்துல இருக்கிற பெரியவா அவாலேந்து வருதுன்றது ஒரு பாகம். நம்ம எந்த ஆச்சாரியாலே சிக்ஷிக்கப்படுறோமோ எந்த ஆச்சாரியனிடத்திலே நெருங்கி பழகிறோமோ அவளை பார்த்து அவ அனுஷ்டானத்தை பார்த்து கத்துக்கிறதுன்றது அடுத்தபடி. இதெல்லாம் போக இவெல்லாம் அவளுடைய காரியத்தை சரியா பண்ணி நம்மளை தயார் பண்ணினாலும் கூட நம்மளுடைய கர்மா நாம அப்படி எப்படி வயசுக்கு வயசு பருவத்துக்கு பருவம் நம்ம புத்திகள் யோசனைகள் இடங்கள் வாழ்க்கை முறை இதெல்லாம் மாறிண்டு போற அப்படின்னாலே இதெல்லாம் நித்தியமா நீடித்து வாழ்நாள் முழுக்க நிலைக்கிறதா அப்படின்னா பல பேருக்கு கேள்விக்குறியா நிக்கிறது. சின்ன குழந்தை குழந்தையில நன்னா நெத்திக்கிட்டு இருக்கோம், நன்னா ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தது, இப்ப அப்படி பசங்களோட சேர்ந்து ஸ்கூல் காலேஜ் வேலன் போக போக எல்லாம் மறந்துடுத்து திரும்பி பழையபடி பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு வருத்தப்படுற எத்தனை பெரியவா இருக்கா, எத்தனை பெத்தவா இருக்கா. அதனால காலதேச வர்த்தமானங்கள் யாரோட பழகிறோம் எங்க வளர்றோம்ன்றதெல்லாம் மாத்துடுறது இல்லையோ. இதெல்லாம் மாறாம இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, சாஸ்திரம் சொல்லக்கூடிய வழி, பெரியவா அனுஷ்டானத்திலே காட்டி கொடுத்த வழி என்னன்னா எம்பெருமானுடைய பிரசாதம் நித்தியம் கிடைக்கணும் நமக்கு. ஏதோ ஒரு விதத்திலே பெருமாள் தாயார் பிரசாதத்தை நம்ம எடுத்துட்டே இருக்கணும். அது பெருமாள் தீர்த்தமோ, பெருமாளம் செஞ்ச அன்னப்பிரசாதமோ, ஏதோ கோவில் பிரசாதம் பெருமாளம் செஞ்சா, ராத்து பெருமாளோ கோவில் பெருமாளோ அம்சேஞ்சு ஏதோ பட்சணம் பிரசாதம் சாதம் ஏதோ ஒண்ணு, உங்களோ புளியோரையோ உத்தியோன்னமோ ஏதோ ஒண்ணு, இல்ல பெருமாளுடைய திருமஞ்சன சமயத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட சந்தன காப்பு, தாயாருடைய மஞ்ச காப்பு, பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணின திருத்துழா, இந்த மாதிரி ஏதோ ஒரு பெருமாள் பிரசாதம் நமக்குள்ள போயிட்டே இருக்கணும். அல்லது ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம், இல்ல பெருமாளுடைய ஸ்ரீகடாரியை சாட்சிக்கிறது, ஆச்சாரியாளுடைய ஸ்ரீபாதுக்கு திருவடி ஜோட சாட்சிக்கிறது, எப்படியோ பகவத் பிரசாதமும் பாகவத பிரசாதமும் நமக்கு அப்படியே தினமும் கிடைச்சுட்டே இருந்ததுனா அந்த மகிமையினாலே நம்ம அப்படியே ரொம்ப மாறி போகாம ரொம்ப விலகி போகாம என்னென்னவெல்லாம் நமக்கு சொத்துன்னு நம்ம பெரியவா கொடுத்தாலோ பெருமாள் அனுகிரகம் பண்ணினானோ எதெல்லாம் நம்ம சின்ன வயசுல நம்மளோட இருந்ததோ அதெல்லாம் நீடிக்கும். அதனால சாதாரணமா இருக்கக்கூடிய நமக்கே இதெல்லாம் தேவைப்படுறது அப்படின்னா எத்தனையோ திவ்யதேசங்களிலே பெருமாள் எழுந்துருள்வதற்கு காரணமா இருந்து கோவிலெல்லாம் கட்டி பின்னால பெரிய பாகவதோத்தமன்னு பேர் வாங்க போறான் இந்த குழந்தை. இவனை அனுகிரகம் பண்ணணும்னா விசேஷமா பண்ணணும். ஒரு முறை பண்ணக்கூடிய அனுகிரகம் காலாகாலத்துக்கும் அவன் பரம பாகவதோத்தமனாக ஒரு ஜீவன், ஒரு பக்தன், ஒரு சரணாகத்தன் எப்படி இருக்கணுமோ அதுக்கு இவன் தான் உதாரணம்னு சொல்லும்படியா இருக்கணும். அப்படி பண்ணணும்னு பெருமாள் என்ன பண்ணார், உத்தமமான பால், அந்த குழந்தை அழறது அதுக்கு என்ன ஆக ஆரம்பிப்போ பால் புகட்டணும். பால்ல உத்தமமான பால் இது, அந்த எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய க்ஷீரசாகரத்திலே திருப்பார்க்கடலே இருக்கக்கூடிய பால், அதுக்கு மேல லோகத்துக்கத்திலே உத்தமமான ஒரு பால் உண்டோ? கிடையாதுன்றபடினாலே அண்ட சராசரத்திலும் பிரம்மாண்டத்திலும் அதுக்கு மேல உத்தமமான ஒரு க்ஷீரம் கிடையாது. அதனால அந்த க்ஷீராப்தியில் இருக்கக்கூடிய க்ஷீரத்தையே இங்கு வரவழைத்து லோகத்திலே இவளுக்கு மேல சிறந்த தாய் உண்டோ? இந்த பிராட்டிக்கு மேலே லோகத்திலே உத்தமமான ஒரு அம்மா உண்டோ? இல்ல. அதனால உத்தமமான தீர்த்தத்திலிருந்து உத்தமமான பாலை கொண்டாந்து உத்தமமான தாயார் கையாலே அந்த குழந்தைக்கு புகட்டி அந்த குழந்தையுடைய பசி ஆக்கினான் இவன். அதனாலே இவன் புருஷோத்தமன் அப்படின்னு கொண்டாடுறான். இந்த புருஷோத்தம சப்தத்திற்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் எழுதுற போது புருஷர்கள் மூவகை. முதல் வகை அதமன், தான் இன்பமுற அடுத்தவன் துன்புற்றாலும் கவலை இல்லை என்று எண்ணுபவன், மற்றவாள் அழிச்சானும் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன். இரண்டாவது வகை மத்தியமன், தான் இன்புறுதல் போல் அடுத்தவனும் இன்புற வேண்டும் என்று எண்ணுபவன். சுவாமி நானும் நல்லா இருக்கணும், மத்தவாலும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுதான் தேவை அப்படின்னு பிரார்த்திக்கிறவன் மத்தியமன், சராசரி மனுஷன். மூன்றாவது வகை உத்தமன், தான் துன்பமுற்றாலும் பரவாயில்லை அடுத்தவன் இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ற. மத்தவா ஏதானும் உதவின்னு கேட்டுட்டாளானா, மத்தவா ஏதானும் கஷ்டத்துல இருக்கான்னு தெரிஞ்சா அதை பார்த்துட்டு அவ கஷ்டம் அவ அனுபவிக்கிறான் நமக்கு என்ன இருக்குன்னு விலகி நிக்காம அத தன்னுடைய கஷ்டமா ஏறிட்டு தான் அவமானப்பட்டாலும் தான் தாழ்ந்தாலும் தான் நன்னா இல்லைன்னாலும் பரவாயில்ல, தான் துன்பமுற்றாலும் பரவாயில்லை, தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இவன் பார்த்துட்டு இருக்கிற புறத்தையாருடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்னு எவன் முனைகிறானோ செயலாற்றுகிறானோ அவன் உத்தமன் என்பதாக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் எழுதுற. இதுல அதவன காட்டிலும் மட்டமானவன் அதமா அதமன்னுட்டு ராட்சச சுபாவம் நிறைந்தவன், தானும் நிம்மதியா வாழ மாட்டான், மத்தவாலையும் நிம்மதியா வாழவிட மாட்டான், அதுவும் ஒரு வியாக்கியானம் உண்டு. ஆக இப்படி நாலு விதம்னு வச்சிருந்தாலும் மூணு விதம்னு வச்சிருந்தாலும் எல்லாரை விட உத்தமன் யாருன்னா இந்த எம்பெருமான் தான். பெருமாள் பல இடங்களிலே தன்னை தாழ்த்தி கொண்டு பிறரை வாழ வைத்த விருத்தாந்தங்கள் எல்லாம் நமக்கு நன்னா தெரியும். இப்ப ஓங்கி உலகளந்த உத்தமன் ஆண்டாள் சாதிக்கிற போது கூட திரிவிக்ரம அவதாரத்திலே பெருமாள் இந்த உலகங்கள் அண்டசராசரங்கள் ஐஸ்வர்யம் எல்லாம் தன்னுடையதா இருக்க, இதுல யாருக்கு எது வேணும்னால இவன் பிச்சை போடக்கூடிய ஸ்தானத்திலே இருக்க, தேவர்கள் சரணாகதி பண்ணுட்டான்ற ஒரே காரணத்துக்காக அவ சரணாகதியை ஏற்றுண்டு அவளுக்காக எல்லோருக்கும் பிச்சை போடக்கூடிய ஸ்தானத்திலே இருக்கிற இவன் போய் பிச்சை வாங்கினானோ இல்லையோ, அதனாலே தன்னை அண்டியவர்களை தன்னை விட தாழ்ந்து தன்னிடத்திலே வந்து வேறு கதி இல்லாமல் தன் காலில் விழுந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாத இவன் பிச்சை எடுத்தான். ஆகையினாலே இவன் உத்தமன் அப்படின்றத அங்கேயும் தெரிவிக்கிறார். இப்படி எம்பெருமானுடைய பல அவதாரங்கள்ல பல இடங்கள்ல அவன் பண்ணின நிலைகள்லாம் பார்த்தா இவனே புருஷோத்தமன் அப்படின்னு நமக்கு எல்லாம் காட்டி கொடுக்கிறார். ஆகையினாலே இந்த எம்பெருமானுக்கு புருஷோத்தமன் திருநாமம் ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஏகாதச ருத்ராளுடைய கோபத்தை அடக்கி அவள் சாந்த ஸ்வரூபிகளா மாத்திரத்துக்காக 11 ருத்ரங்களுக்கு 11 எம்பெருமான் எழுந்தருளினான்னு பார்த்தோம். அதுல இந்த புருஷோத்தமன் யாரு அப்படின்னா, அயோத்தியால இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனே இங்க புருஷோத்தமனா வந்து எழுந்தருளி சேவை சாதிக்கிறான் அப்படின்றது சிலபுராணம். இத பெரியாழ்வாரும் கூட ஒரு மாதிரி மறைமுகமா உணர்த்தறார் நமக்கு. பெரியாழ்வார் ஒரு பாசுரத்திலே, வடதிசை மதுரை சால கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதரி இடவகையுடையம் புருஷோத்தமன் இருக்கை. என்னுடைய புருஷோத்தமன் இருக்கை, எம்பெருமான் நான் சேவிக்கக்கூடிய புருஷோத்தமன் இருக்கிறானே ஸ்ரீமன் நாராயணன், அவன் இருக்கை, அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டே வரச்ச, வடதிசையிலே வடதேசத்திலே வடநாட்டு திருப்பதிகள்ல மதுரா சால கிராமம் வைகுந்தம் துவாரகா அயோத்தியா பத்ரி அப்படின்னு சொல்லிட்டு வரச்ச, அங்கே எழுந்தருள் இருப்பவன் புருஷோத்தமன் என்று இந்த அயோத்தியில இருக்கக்கூடிய எம்பெருமானையும் குறிக்கிறார். இப்ப மதுரா சால கிராமம் வைகுந்தம் துவாரகா இங்க இருக்கிறவாள்லாம் புருஷோத்தமா தான் இல்லன்னு, ஆனால் அயோத்தியிலிருந்து வந்த பெருமாள் இவன் சொன்னபடினாலும், இந்த ஊர்ல இருக்கிற பெருமாளுக்கு புருஷோத்தமன் பெயரானபடினாலும், இந்த ரெண்டு ஒப்புமைகளை வச்சு பாக்குற போது அயோத்தியில இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனுக்கு புருஷோத்தமன் பெரியாழ்வார் திருநாமம் சூட்டுகிறார். அந்த புருஷோத்தமன் பின்னாலே இங்கு வந்து சேவை சாதிக்கிறான் அப்படின்றது அனுபவம். அந்த மாதிரிதான் நேத்து திவதேசத்துல திருத்தெற்றி அம்பலம் திருத்தெற்றி அம்பலத்தை என் செங்கன் மாலேன்னு ஆழ்வார் பாடினார்னு பார்த்தோம். அந்த எம்பெருமான் எங்கிருந்து எழுந்தருளினவன், ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் தான் இங்க பள்ளி கொண்ட ரங்கநாதனா திருத்தெற்றி அம்பலத்திலே செங்கன் மாலா ரத்தாட்சனா அவதாரம் பண்ணிருக்கான் வந்து சேர்ந்தான்னு பார்த்தோம். பாட்டுல ஒரு இடத்துலயும் கூட ரங்கநாதான் இல்லையே, ஆனா எப்படி ரங்கநாதன் சொல்றதுன்றதுக்கு சில அனுபவங்கள் எல்லாம் பார்த்தோம். அதிலே ஒரு அனுபவமாக, ஆண்டாள் கல்யாணம் பண்ணிண்டா ரங்கநாதனை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு உறுதியா நின்னான். பெருமாளுடைய நியமனத்தின் பேர்ல பெரியாழ்வார் ஆண்டாளை கொண்டு பெரிய கோவில்ல சேர்க்கிறார். ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் ஆறுது, ஆண்டாள் பெருமாளோட சேர்ந்துட்டா. இப்போ ஆண்டாளை பிரிந்த துயரத்திலே பெரியாழ்வார் தன்னுடைய ஊரை திரும்பிட்டு இருக்கார். அப்படி ஊர் திரும்பிட்டு இருக்கிற வழியிலே ஆழ்வார் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு வந்து சேரணும். வழியிலே திருமாலிருஞ்சோலைக்கு வந்து அங்க பெருமாளை சேவிச்சுட்டு அந்த எம்பெருமான மங்களா சாசனம் பண்ணிட்டு இருந்த ஆழ்வார் அந்த சந்ததி படியிலேயே உட்கார்ந்து ஆண்டாள நினைச்சிருந்தார். நினைச்சிட்டு ஒரு பாசுரம் சொன்னார், அப்படியே மாத புடிச்சுட்டு சாஞ்சிட்டார் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவா. அதனால பெரியாழ்வாருடைய திருவரசு இன்னும் திருமாலிருஞ்சோலையில் இருக்கு, சேவிக்க முடியுது, அவருடைய பிருந்தாவனத்தை சேவிக்க முடியுது. நம்ம இறங்குறோம் கோவில் வாசல்ல, வலது பக்கம் கோவில்னா இடது பக்கம் பெரியாழ்வாருடைய பிருந்தாவனம் இருக்கிறதுன்னு சேவிக்க முடியுது. அதனால பெரியாழ்வார் அங்க பரம்பிச்சாருன்றது வாஸ்தவம். அப்போ இந்த பாசுரத்தை சொல்லி கலங்கினார்னு சொல்லுவா. ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு ஆழ்வார் வருத்தப்படுறார். சுவாமி, இந்த லோகத்தையே சிருஷ்டித்து காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய நீர் வணங்கக்கூடிய தெய்வம் எம்பெருமான் ரங்கநாதன், அவனுக்கு உம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீர், உமக்கு என்ன சுவாமி குறை, நீர் சந்தோஷப்பட வேணாமா அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கலாம். ஆனா இந்த குழந்தைய ஆழ்வார் எப்படி வளர்த்தேன்னு சொல்றார், ஒரு மகள் தன்னை உடைய ஒரே பொண்ணுதான், எனக்கு வேற பசங்க இல்ல, அது வாஸ்தவம். உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், என் பொண்ண மகாலட்சுமி ஆட்டமா ஸ்ரீதேவி ஆட்டமா பிராட்டி ஆட்டமான்னா வளர்த்தேன்னு சாதிக்கிறார். இதுல ஒரு கேள்வி வருது, என்ன கேள்வின்னா, பெரியாழ்வார் ரொம்ப ஏழைன்னு தெரியறது. ஆண்டாள் சின்ன வயசுல கூட என்ன பிரார்த்திச்சுக்கிறா, 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார விடுச்சலும் சமர்ப்பிக்கிறேன்னு பிரார்த்திச்சுட்டவோ, வந்து நீ அம்சேக்கணும்னு பெருமாளை கேட்டவோ, திடீர்னு அடுத்த பாட்டுல என்னால இப்ப முடியாது, அத்தனை வசதி இல்லை, இப்போ நாளை பின்ன நான் பண்ணக்கூடிய சக்தி வந்தா 1 to 100 பண்ணிடுவேன், அன்னைக்கு வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டா பாவம் ஆசைப்பட்டு சொன்னா, பெரியாழ்வார் ஏழை, ஏழை பிராமணர் எங்கப்பா, அவரால் இதெல்லாம் பண்ண முடியாது, நானும் சின்ன பொண்ணு என்னால முடியாது, பின்னால நான் நன்னா இருந்தேனா சௌகரியமா இருந்தா நன்னா சமர்ப்பிக்கிறேன், அப்ப வந்து அம்சையின்னு பிரார்த்திச்சு பாசு கொடுத்த முடிக்கிறார் அடுத்த பாட்டுல. இன்னு வந்து இத்தனையும் அமுது செய்திட பேரில் பின்னும் அப்படின்னு விட்டு சாதிக்கிறார். அதை எம்பெருமானார் நிறைவேற்றி வைத்தார்னு அவரை ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு போன போது ஒரு அடி முன்னாலே வந்து வாரியர் நம் கோயில் அண்ணனேன்னு கூட்டா, அதனால ஆண்டாளுக்கு அண்ணனான பெருமாள் அப்படின்னு அவருக்கு திருநாமம், போதாகிரஜர் அப்படின்னு சொல்றோம் அவர் சம்ஸ்கிருதத்துல கூட, ஆண்டாளுக்கு மூத்தவர் அண்ணன் விட்டு பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியன் ஆண்டாளையும் கொண்டாடுறோம். ஆண்டாள் இப்படி 100 தடா அக்கார வடிசையில் 100 தடா வெண்ணெய் சமர்ப்பிக்கிறது கூட எங்களுக்கு கஷ்டம், எங்களால முடியாது, வசதி இல்லைன்னு பாட்டுல சொல்லியிருக்கச்சு. திருமகள் போல வளர்த்தேன்னு சொல்றாரு ஆழ்வார், மகாலட்சுமி ஆட்டம் வளர்த்தேன்னு சொல்றாரு, அத்தனை செல்வமாய் வாழிடத்துல. அப்படின்னா பொதுவா லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் ஞாபகம் வரக்கூடியது கேவலம் ஐஸ்வர்யம், அதாவது இந்த உலகத்து பணம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது நிறைய பேருக்கு. தாயார் லக்ஷ்மி ஸ்ரீதேவின்னு சொல்லிட்டா நல்ல பணம் கிடைக்கும், பணம் கொடுப்பான், இது ஒண்ணு மட்டும்தான் ஞாபகம் வருது. ஆனா தாயாருடைய மேன்மை வெறும் பணத்தினாலே மட்டுமல்ல, வெறும் செல்வத்துக்கு மட்டும், இந்த உலகத்திலே பயன்படக்கூடிய வெறும் பொருளுக்கு மட்டும் தாயார் அதிபதினா அவ சாமான்யமான தேவத்தையா போடுறாளோ இல்லையோ? ஒரு செல்வத்துக்கு அதிபதினா குபேரனை சொல்லிட்டு போலாமே. இப்ப தாயார் வந்து வெறும் கேவலம் இந்த பணத்துக்கு அதிபதினா சொல்றது, பணத்துக்கும் அதிபதி, பணத்தையும் கொடுப்பாள், அதுக்கு மேல எத்தனை கொடுக்கறா தாயார் நமக்கு? சமஸ்த ஜனனியும் வந்தே சைத்தன்ய ஸ்தன்யதாயினின்னு ஞானமே நமக்கு தாயார் தான் கொடுக்கறான்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். எந்த ஒரு விஷயத்திலும் ஞானம் இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ஒரு மனுஷனும் இந்த ஞானம் மட்டும் இல்லைன்னா ஜடமா போடுறானோ இல்லையோ? ஞானமே இல்ல, ஜடமா உட்காந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான், கல்லாட்டமா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஒரு ஒரு காரியத்தையும் பண்றான் வாழறான் அப்படின்னா ஒரு சிக்ஸ்த் சென்ஸ்னு ஒண்ணு இருக்குன்னா அது சைத்தன்யம்னு சொல்லக்கூடிய ஞானம் அறிவு, அது தாயார் தானே கொடுக்குறா எல்லோருக்கும், அதனாலதானே எல்லோருக்கும் அவள் தாய், அறிவு பாலை ஊட்டக்கூடிய தாய்னு சுவாமி கொண்டாடுறார். அதனால ஞானத்தை கொடுக்குறா, பெருமாளிடத்திலே நமக்காக புருஷகாரம் பண்றா, நம்ம பண்ற பாவங்களை எல்லாம் தன்னுடைய அனுகிரகத்தினாலே தன்னுடைய அருளாலே இல்லாமல் செய்து நமக்கு நல்ல புத்தி புகட்டி நம்மளை நல்ல வழியில செலுத்துறா. ஒரு ஆச்சாரியன் பண்ணக்கூடிய காரியமான ஸ்காலித்தியை சாசிதாரம்னுட்டு தப்பு பண்றவால திருத்தரா. அப்படியே நாம திருந்தலன்னாலும் பெருமாளிடத்திலே சொல்லி நம்மளை திருந்தும்படியா பண்றா, சிருஷ்டி பண்றா, சரணாகதி பண்றச்ச பெருமாளோட சமானமா நின்று நம்முடைய சரணாகத்தியை ஏத்துக்கிறா, பெருமாளிடத்துல புருஷகாரமும் பண்றா, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நமக்கு மோட்சமும் கொடுக்கறா, நாம பண்ணக்கூடிய கைங்கரியங்களை எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வாங்கிக்கிறா. எம்பெருமான் யாருடைய பாசத்திற்காவது யாருடைய கடைக்கண் பார்வைக்காவது ஏங்குறான்னா அது ஒருத்திதான். அப்படி இத்தனை ஏற்றங்களை உடைய தாயாரை வெறும் பணத்துக்கு அதிபதி, வெறும் பணம் மட்டும் கொடுப்பான்னு சொல்றது. அதனால திருமகள் போல வளர்த்தேன் அப்படின்னா மகாலட்சுமி ஆட்டமா செல்வ செழிப்போட அப்படியே பல கோடிக்கு அதிபதியா வளர்த்தேன்றதுதான் அர்த்தம் இல்ல. திருமகள் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் திருமகள் போல வளர்த்ததினாலேதான் திருமால் வந்து அவளை கரம் பற்றினான். அவளை வெறும் மகளாக வளர்த்திருந்தால் எவனோ ஒருவன் கரம் பிடித்திருப்பான். அதனாலே திருமகள்னு சொன்னது இந்த திருமாலுக்கு ஏற்றபடி என் பெண்ணை வளர்த்தேன், அதுதான் முக்கியம். இப்போ எல்லோரும் சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், தலிகை பண்ணி சாப்பிடுறதுன்னு பரிபாஷையில சொல்றோம், தமிழ்ல சமைத்து சாப்பிடுதல்னு சொல்றோம். சமைத்தல் அப்படின்னா என்ன? சமைத்தல் அப்படின்னா பதப்படுத்துதல், பக்குவப்படுத்துதல் அர்த்தம். அரிசியை சாதம் பண்ணிக்கிறோம், பருப்பை கொண்டு குழம்பு பண்ணிக்கிறோம், காய்கறி எல்லாம் கொண்டு கரம்பு பண்ணிக்கிறோம். இப்ப இந்த அரிசி பருப்பு காய்கறி இதெல்லாம் சாப்பிடுற வசூதான், பச்சையா சாப்பிட்டோமானா, பச்சையா சாப்பிட்டோமா பசியா இருக்கு அப்படியே இருக்கலாம் மொழி, எதுக்கு அது வேலை இல்லாம மனக்கெட்டு தலிகை பண்ணிண்டு? எப்படி சாட்டா, அது எப்படி பக்குவமா பதப்படுத்தி சாட்டா சரீரத்துக்கு நல்லது, சாப்பிடுறதுக்கு ருச்சியா இருக்கிறது, காலத்துக்கும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்னு இதெல்லாம் பார்த்து நாம சாப்பிடும்படியா அதை பக்குவப்படுத்துவதற்கு பதப்படுத்துவதற்கு சமைத்தல்னு பெயர். அந்த மாதிரி எம்பெருமான் நம்மை ஏற்றுக்கொள்ள வேணுமானால் ஈஸ்வரனானவன் பரம்பொருளானவன் ஜீவர்களான நம்மை தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்துக் கொள்ள வேண்டுமானால் அவனுக்கு தகுந்தது போல நாம் பதப்பட்டிருக்க வேண்டும், பக்குவப்பட்டிருக்க வேண்டும். அது என்ன? நம்முடைய பாவங்கள்லாம் கழியறது, நமக்கு நல்ல புத்தி வருவது, நாம பக்தி ஸ்ரத்தையா இருக்கிறது, பாகவதர்களிடத்திலே ஆச்சாரியர்களிடத்திலே நாம பணியறது, எம்பெருமானிடத்திலே பிராட்டி இடத்திலே பக்தியாக இருப்பது அப்படின்னு நமக்கு இந்த பக்குவங்கள் எல்லாம் வரணும். அப்படி பக்குவப்பட்டால் நாமும் சமைக்கப்பட்ட பதார்த்தம் போல ஆகிவிடுவோம். அதையும் எம்பெருமான் ஒரு நாள் சுவீகரிப்பான். பெருமாளுக்கு தலிக அம்சம் பண்றதுன்றதே எது கொண்டாந்தோம், இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணி எல்லோருக்கும் சாதம் போட்டு எல்லோருக்கும் படியளந்துருக்கிற பெருமாளுக்கு அவன் ஒருவேளை சாப்பிடறதுக்கு ஆகாரம் இருக்காதா? நம்ம ஆத்துல தலைவு பண்ணி போட்டாதான் பெருமாள் சாப்பிடுவானா? நம்ம கோவில்ல சக்கர பொங்கலும் புளியோரையும் பண்ணாதான் பெருமாள் பசியாடுறானா? இல்ல, அவனுக்கு அவசியம் இல்லை. அதெல்லாம் எதுக்காக நாம பண்றோம்? ஒண்ணுமே இல்லாம அப்படி மனம் போன போக்கல கால் போன போக்கல வாழ்ந்துட்டு திடீர்னு ஒரு நாள் பெருமாளிடத்திலே உன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணு, உன்னுடைய ஆத்மாவை பெருமாளுடைய திருவடிகளிலே சமர்ப்பின்னு சொன்னா என்ன தோணும்? சமர்ப்பிக்கிறதுனா என்ன சுவாமி? அப்படின்னா என்ன, அதை எப்படி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்போமோ இல்லையோ? ஆகையினால பெருமாளுக்கு இதை சமர்ப்பி, அதை சமர்ப்பி, புஷ்பத்தை சமர்ப்பி, திருத்துழாயை சமர்ப்பி, தலையை சமர்ப்பி அப்படின்னு ஒன்னொன்னு சமர்ப்பித்து சமர்ப்பித்து இந்த சமர்ப்பணம்னு சொல்லக்கூடியது எத்தனை ஈடுபாட்டோட எப்படி பண்ணணும், பக்தி ஸ்ரத்தையான்னு நமக்கு பழக்கம் வர வேண்டும் என்பதற்காக இந்த சமர்ப்பிக்கிறது, தலிக அம்சம் பண்றது அப்படின்னு அர்ப்பணம் பண்றது அப்படின்னு ஒண்ணுத்த வந்து வச்சிருக்கா பெரியவான்னு சுவாமிகள் எல்லாம் சாதிக்கிறா, ஆச்சாரியெல்லாம் சாதிக்கிறா. இப்படி அதாவது அர்ப்பணம் பண்ணினவன் கடைசியில ஒரு நாள் தன்னுடைய ஆத்மாவையே அர்ப்பணம் பண்ணணும். அதனாலதான் இந்த அர்ப்பணம் பண்றது, தலிக நைவேத்தியம் பண்றது என்ற வழக்கமே வந்தது. அப்படி எப்படி நம்ம பச்சையா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் பக்குவப்படுத்தினா பெருமாளது அம்சையரானோ நாம சாப்பிடுறோமோ, அந்த மாதிரி நம்முடைய ஆத்மாவானது பக்குவப்படுத்த வேண்டும். அந்த மாதிரி எம்பெருமானே வந்து விரும்பி கையை பிடித்து அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தோடே என்னுடைய பெண்ணை வளர்த்திருக்கிறேன். இன்றும் ஆண்டால வந்து உலகமே கொண்டாடுறது, உலகம் நிறைந்த புகழாளராக ஆண்டாள் திகழறா அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த ரங்கநாதன் தானே வந்து கரம் பற்றி கல்யாணம் பண்ணி கொடும்படியா பெரியாழ்வார் அவளை வளர்த்துதான் காரணம். ஆகையினாலே திருமகள் போல வளர்த்தேன் என்பது அந்த திருமாலே விரும்பி மணந்து கொள்ளும்படியா வளர்த்தேன் அர்த்தமா இருந்தே தவிர, கேவலம் ஆயிரங்கள்ல லட்சங்கள்ல கோடிகள் ஆழ்வார் பணம் வச்சுட்டு இருந்தாரா இல்லையா, தாயாரண்ட பணம் இருந்ததா இல்லையான்றது விஷயம் இல்லைங்க. இவள் திருமகளானபடியினாலேதான் திருமால் வந்து கரம் பற்றி போனான். ஆண்டாலும் என்ன சொன்னா, மன்மதனை பார்த்து சவால் விட்டாலோ இல்லையோ, எவன் சங்கு சக்கரங்கள் ஏந்திருக்கானோ அந்த நாராயணனுக்காகவே என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம், நீ வேற ஏதாவது சாமான்யமான மனுஷனுக்கு என்ன தலையில கட்டணும்னு பாத்தியோ, உனக்கு இருக்கு அப்படின்னு விட்டு ஆண்டாள் சவால் விடுறாள் இல்லையோ. அதனால பிராட்டியை போல வளர்த்தேன் என்று பெரியாழ்வார் சொன்னது பெருமாள் ஊக்கும்படியா வளர்க்கறது. அப்படிதான் நாமெல்லாம் வளரணும், நம்முடைய குழந்தைகளையும் வளரணும்னு இதுல இருந்து ஆழ்வார் நமக்கு சொல்லித்தரார். இப்படி ஆழ்வார் திருமகள் போல வளர்த்தேன், அப்படி வளர்த்தேன், குழந்தையே இல்ல, திடீர்னு கிடைச்சா ஒரே குழந்தை, அத்தனை ஆசையா வளர்த்தேன் அவளை, சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஆட்டமா வளர்த்தேன். மகாலட்சுமி ஆட்டமா வளர்த்ததுக்கு பலனா பெருமாள் வந்து ஐஷம் போட்டான், அது வேற. ஆனா என்ன விட்டு போட்டாலே, என் பக்கத்துல இல்லையே, இப்போ என் ஒரே குழந்தை, அப்பா அப்பான்னு என் பின்னாடியே சுத்திட்டு இருந்த குழந்தை எங்க ஆத்துல இல்லையே அப்படின்னு ஆழ்வார் தன்னுடைய பெண்ணை பிரிந்த தகப்பனாக வருத்தப்படுறேன். அப்ப சொன்னவர் என்ன சொன்னார், ரங்கநாதன் தான் கொண்டு போனான், அரங்கன் தான் கொண்டு போனான், பெரிய பெருமாள் தான் கொண்டு போனான்னு சொல்லல ஆழ்வார், செங்கன்மால் தான் கொண்டு போனான், சிவந்த கண்களை உடைய பெருமாள் தான் அழிந்து போனான் அப்படின்றார். இது பொதுவா எல்லா பெருமாளுக்கும் ஒட்டக்கூடிய அம்சம் தானே. எல்லா எம்பெருமானுடைய திருக்கண்களும் செந்தாமரையை போல இருக்கின்றனன்றது பொதுவான அம்சம் தானே. எல்லா திவதேசத்து பெருமாளையும் தான் சொல்லலாம், திவதேசம் அல்லாத பெருமாளையும் தான் சொல்லலாம். ஆனால் ஆண்டாள் எந்த எம்பெருமானை வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழுக்கமல பூவழகர் எல்லாம் அந்த கண்ணினுடைய அழகிலே ஆழங்கால் பட்டு அனுபவித்தாலோ, அந்த கண்ணழகு எந்த ஆண்டாளை எந்த கண்ணழகு மயக்கி அவன் வலையிலே விழச் செய்ததோ, எந்த கண்ணழகை காட்டி மயக்கி வசீகாரம் பண்ணி ஆண்டாளை திருமணம் செய்து கொண்டானோ, அவள் மயங்குவதற்கு அவள் அவனை திருமணம் செய்து கொள்வதற்கு பண்ணிட்டா அவனைத்தான் பண்ணிப்பேன் இல்லைன்னா வாழவே மாட்டேன்னு நின்னாலே, அந்த அளவுக்கு அவளை மையலேற்றிய அந்த கண்கள் ஆழ்வாருக்கு ஞாபகம் வரவே அந்த கண்ணை கொண்டு மயக்கியே என் பொண்ணு ஐஷம் போட்டான்பா அவன் அப்படின்ற மாதிரி ஆழ்வார் செங்கண்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு சிவந்த தாமரையை போன்ற கண்களை உடைய ரங்கநாதன் என் பெண்ணை அழைத்து கொண்டு போனான் அப்படின்னு பொண்ணை பிரிந்த பாசத்திலே ஆழ்வார் அப்படியே பரம்போசிட்டார் அப்படின்னு சொல்றது உண்டு செவிமொழி செய்தியா. அந்த ரங்கநாதனே இங்க வந்து சயனிச்சுட்டு இருக்கிறபடியினாலே இவனுக்கும் செங்கன்மால் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்வது பொருத்தமாருது. எப்பவுமே செய்யாதன செய்வோம் அப்படின்னு சொல்ற மாதிரி, நம்ம பெரியவா என்ன பண்ண மாட்டாலோ அதை பண்ணக்கூடாது, நம்ம பெரியவா எதை பண்ணாலோ அதை உகக்கணும் அப்படின்றது நம்ம சம்பிரதாயம். முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் அப்படின்னு மணவாளபாமணிகளும் சாதிக்கிறார். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் என்ன சொன்னாலோ அதுவே நமக்கு வேதம், அதுவே நமக்கு பிரமாணம், அதுவே நமக்கு உத்தமமான ஒரு ஆதாரம். ஆகையினாலே அதையே கை கொள்ள வேணும். திருமங்கையாழ்வார் தனக்கு பூர்வாச்சாரியரான பெரியாழ்வார் என்ன பயன்படுத்தினார் இந்த எம்பெருமானுக்கு திருநாமம் செங்கன்மால் என்பதாக. அதனால் தன்னுடைய பூர்வரான பெரியாழ்வார் உகந்த இந்த செங்கன்மால் என்கிற திருநாமத்தை திருவங்கை ஆழ்வாரும் கூட இந்த எம்பெருமானுக்கு சாத்திரர். இதே ரங்கநாதனுக்கு எத்தனையோ பாசுரங்கள் பாடினவர் இந்த திருவங்கை ஆழ்வார். இந்த ரங்கநாதனுக்கு எத்தனையோ கைங்கரியம் பண்ணி அவனிடத்திலே மண்டி கிடந்தவர் திருவங்கை ஆழ்வார். மோட்சம் கூட அவனை தான் கேட்டார். தெற்கு வீட்டுல தரையனுட்டு திருக்குறங்குடியில் கொடுத்தான் ரங்கநாதன் மோட்சத்துக்கு இவர் மோட்சத்தை இவருக்கு. அப்படி எல்லாம் அத்தனை தூரம் ரங்கநாதனிடத்திலே ஈடுபட்ட இந்த ஆழ்வார் அரங்கன் அரங்கநகரப்பன் அரங்கநகராலன் ரங்கன் எல்லாம் சொல்லாம செங்கன்மால் அப்படின்னு சொல்றாருன்னா நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய சொல்லானபடினாலே பெரியாழ்வார் உகந்த செங்கன்மால் என்கிற திருநாமத்தை உகந்து இந்த ரங்கநாதனுக்கு செங்கன்மால் பெயர் சூட்டுறார் அப்படின்னு அனுபவிக்கணும். இப்படி ஆழ்வார்களுடைய அனுபவமே அலாதியான அனுபவம். அந்த மாதிரி இந்த திவதேசத்திலே மூலவர்னு பார்த்தா எதுக்காக சொன்னதுன்னா திருவன் புருடோத்தமம் அப்படின்னு பெயர் எங்கிருந்து எடுத்துக்கிறார் ஆழ்வார்னா அதே பெரியாழ்வாருடைய வாக்குல இருந்து எடுத்துக்கிறார். வடதிசை மதுரை சால கிராமம் வைகுந்தம் துவரையோத்து இடமுடை வதறி இடவகையுடைய எம் புருஷோத்தமன் இருக்கைன்னு சொல்லப்படினாலே அந்த அயோத்தியிலே இருக்கக்கூடிய புருஷோத்தமனே இந்த வன்புருடோத்தமத்திலே புருஷோத்தமனா வந்து சேவை சாதிக்கிறான்னு ஆழ்வாருடைய அனுபவம். இப்போ மூலவர் வன்புருடோத்தமன் புருஷோத்தமன் அப்படின்னு எல்லாம் திருநாமம். கிழக்கே திருமுக மண்டலம் நின்ன திருக்கோலத்திலே பெருமாள் ஆச்சரியமான சேவை. இந்த எம்பெருமான் உற்சவருக்கும் புருஷோத்தம பெருமாள்னு தான் திருநாமம். இந்த திவதேசத்திற்கு ஒரு சிறப்பு ஒரு உயிர் நாடியான விஷயம் அப்படின்னா இந்த உற்சவர் ரொம்ப அழகான உற்சவர் ரொம்ப அழகு. இந்த திவதேசத்திற்கு ஏதாவது ஒரு ஹைலைட் சொல்லுங்க அப்படின்னா உற்சவர் அழகுன்றதுதான் ஒரே ஹைலைட். இந்த திவதேசத்துக்கு அத்தனை அழகு சேவிச்சா தெரியும். இங்க இப்ப இருக்கக்கூடிய புருஷோத்தம பெருமாள் நின்ன திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். ஆழ்வாராலே மங்களா சாசனம் பண்ணப்பட்ட இன்னொரு பெருமாள் இங்க உண்டு. அவருக்கு கடல் அடைத்த பெருமாள்னு பெயர். கடல் அடைத்த பெருமாள் அவர் மூலவர் என்னன்னு தெரியல. ஆனா உற்சவர் எழுந்தவர் இருக்கிறார். இப்போ அந்த உற்சவர் அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கக்கூடியவர். இப்படி இங்கே புருஷோத்தம பெருமாள் என்றும் கடல் அடைத்த பெருமாள் என்றும் ரெண்டு பெருமாள். தாயாருக்கு புருஷோத்தம நாயகி பங்கஜவள்ளின்னு திருநாமம். விமானம் சஞ்சீவி விக்கிரக விமானம் அல்லது பஞ்சகிரக விமானம்னு ரெண்டு விதமான பெயர்களாலே வழங்கப்படக்கூடிய விமானம். தீர்த்தம் திருப்பார்கடல் தீர்த்தம் பெரிய புஷ்கரணி. யாருக்கு பெருமாள் பிரத்யக்ஷம் அப்படின்னா வியாக்கிரபாதர்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷிக்கும் அவருடைய குழந்தையான உபமன்யுவுக்கும் பிரத்யக்ஷம். ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமம். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே நாலாம் பத்து திருமொழி நாலு ரெண்டு ஒரு பதினம் முழுக்க பத்து வாசனங்கள். இப்ப ஸ்தலபுராணத்தை அனுபவிக்கலாம். வியாக்கிரபாத மகர்ஷின்னு ஒரு முனிவர். வியாக்கிரம் அப்படின்னா புலி, பாதம்னா கால், புலிக்கால் முனிவர் பெயர். இவர் சிவனிடத்திலே தபஸ் பண்ணி தனக்கு புலிக்கால் வேண்டும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டதுனாலே புலிக்கால் வந்து விட்டபடினாலே வியாக்கிரபாதர் புலிக்கால் முனிவர்னு பெயர் இவருக்கு. அந்த வியாக்கிரபாத ரிஷி பெருமாளிடத்திலும் நல்ல பக்தி கொண்டவராக இருந்தார். அவருடைய முக்கியமான கைங்கரி என்னன்னா அவருக்கு பெருமாள் அது இதுன்னு இல்ல, எல்லா தெய்வங்களையும் வணங்கக்கூடியவர். அதனால எந்தெந்த ஊர்ல எல்லாம் சுவாமி இருக்கோ அங்கெல்லாம் போய் புஷ்பங்களை கொய்து சரமா தொடுத்து மாலையா தொடுத்து பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கைங்கரியம் பண்றவர் அவர். அந்த வியாக்கிரபாதருக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையும் உண்டு. அந்த குழந்தைக்கு உபமன்யுன்னு பெயர். அந்த குழந்தை பச்சிலம் குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை பிரசவிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தையுடைய தாயார் போயிடுறா. பசும்பாலை கொடுத்து வளர்த்துண்டு வந்து இந்த வியாக்கிரபாத ரிஷியானவர் திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஈடுபாடு இல்லாம அந்த குழந்தைய கூட எடுத்துட்டு இந்த குழந்தைய இவரே பார்த்துண்டு ஊர் ஊரா போய் பூச்செடிகள் இருக்கிற புஷ்பத்தை எல்லாம் பறித்து மாலை கட்டி பெருமாளுக்கோ இல்ல வேற தேவத்துக்கோ சாத்திண்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு அவர். அப்படி பண்ணினவர் இந்த ஊருக்கு வரார், இந்த பலாசம நட்சத்திரத்துக்கு வரார். வந்து இந்த வனம் இவ்வளவு அழகா ஆச்சரியமா வைகுண்டமாட்ட இருக்கிறத பார்த்துட்டு நிச்சயம் இந்த ஊர்ல கொஞ்ச நாள் வசிக்கணும்னு முடிவு பண்ணி உள்ள வந்துடுறார். வந்தவர் இந்த திருப்பார்கடல் தீர்த்தம் அப்போ இல்ல அங்க. அந்த ஊருக்கு அழகு சேர்க்கக்கூடியதான அத்தனை பெரிய குளமான திருப்பார்கடல் தீர்த்தம் அப்போ இல்ல அங்க. அது ஒரு வனமாக இருந்தது. அந்த திருப்பார்கடல் தீர்த்தம் இப்போது இருக்கக்கூடிய வனப்பகுதிக்கு வந்து சேர்றார். வந்து சேர்ந்து பார்த்தா கண்ணை பறிக்கக்கூடிய கலர் கலரா இருக்கக்கூடிய நல்ல வாசனை வீசக்கூடிய அழகான மென்மையான புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கிறது. அந்த மலர்ச்சோலைகளை எல்லாம் பார்த்தவருக்கு ஒரு நிமிஷம் கைகாலெல்லாம் அப்படி நடுங்கிறது. ஏன்னா அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணி பண்ணி ருச்சியேறி போனவருக்கு அதை பார்த்த உடனே பார்த்துட்டு பேசாம ஒருமே இருக்க முடியல. உடனே அதை பறிச்சு அங்க பார்த்தார் பெருமாள் இருக்கார், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அவருக்கு மனசு அதுல போகுது. குழந்தைக்கு பசிக்குமே, அதுக்கு பால் புகட்டணுமே, அதெல்லாம் யோசிக்கல. அவர் குழந்தைய மரத்தடியில ஒரு நிழல்ல போட்டார். குழந்தை படுத்துட்டு இருக்கிறது. இவர் பாட்டுக்கு பூ பறிக்க போயிட்டார். இவர் பலவிதமான புஷ்பங்கள் இருக்கிறத பார்த்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு அதுலயே லயிச்சு போயிட்டார். இதை மறந்து போயிட்டார், குழந்தைய விட்டுட்டு வந்ததையே மறந்து போயிட்டார். அந்த குழந்தை கொஞ்ச நேரம் கழிச்சு பசியில அழறது, அது இவர் காதுல விழவே இல்ல. இவர் ரொம்ப டீப்பா டெடிக்கேஷனோட புஷ்பம் பறிச்சுட்டு இருக்காரு, இந்த குழந்தை அழுதுண்டே இருக்கு. இந்த கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய புருஷோத்தம நாயகின்னு சொல்லக்கூடிய தாயாருடைய காதுல உழருது. தாயார் சுவாமியிடத்துல பெருமாளிடத்திலே புருஷோத்தமனிடத்துல சொல்றா, குழந்தை பசியில அழறது, குழந்தைக்கு பால் புகட்டணும் அப்படின்னு. பெருமாள் உடனே அப்படியாத உடனே பண்றேன்னு விட்டு திருப்பார்க்கடலை இங்க வரவேற்கிறார். அந்த திருப்பார்க்கடல் பூமிக்கு வர்றது, இந்த வன் புருஷோத்தமம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்துக்கு வந்து ஒரு பார்க்கடல் தீர்த்தமா ஒரு புஷ்கரணியா மாறுறது. அப்புறம் பிராட்டியை பார்த்து கண்களால பெருமாள் சேவை பண்றார், வர வச்சுட்டேன் அப்படின்னு. பிராட்டியானவள் என்ன பண்றா, அந்த திருப்பார்கடல் தீர்த்தத்துக்கு போய் அதுல இருக்கக்கூடிய பாலை ஒரு கிண்ணத்துல எடுத்து அந்த குழந்தைக்கு புகட்டுறா, அந்த குழந்தை சாப்பிடுறது. இப்படி எம்பெருமானாலே திருப்பார்கடல் பாலையே வரவழைக்கப்பட்டு புருஷோத்தம நாயக்கு தாயாராலே ஊட்டப்பட்ட அந்த குழந்தை தான் வியாக்கரபாத முனிவருடைய குழந்தையான உபமன்யுன்னு சொல்லக்கூடிய குழந்தை. திருப்பேர் நகர் பெருமாள் வந்தது யாராலே, இந்த உபமன்யுவாலதான். இந்த உபமன்யுவுக்கு சாபம் ஏற்பட்ட போது அதை சாப விமோசனம் பெற வேணும்னா 100,000 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ததியாராதனம் பண்ணணும்னா அதுல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனா அப்ப கூடத்தான் வந்து எல்லாத்தையும் சாட்டு அப்ப கூடத்தை வாங்கிட்டு போய் படுத்துட்டு இருக்கான்னு பார்த்தோம். இந்த மாதிரி பல திவ்யதேசங்கள் உபமன்யுவால ஏற்பட்டது, பல கைங்கரியங்கள் பண்றான் உபமன்யு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, திருப்பார்கடல் தீர்த்தத்தை வரவழைக்கப்பட்டு சகல லோக மாதாவான தாயார் கையாலேயே பால் சாட்டது அந்த லக்ஷ்மி குமார்ன்ற காரணம் தான். பின்னால இந்த குழந்தை அப்படி நாலு மேனி பொழுது ஒரு வண்ணமா வளர்ந்துட்டு வருது. இப்ப தாயாரானவள் திருப்பார்கடல் பாலப்பு கூட்டினா குழந்தை பசியாடி போயிடுத்து. அந்த முனிவர் அவர் பாட்டு கைங்கறி பண்ணிட்டு இருக்கார், குழந்தையும் அவரோட சேர்ந்து வளர்ந்துட்டு வருது. பிற்காலத்திலே இவர் அப்படியே கைங்கரியத்திலேயே ஊறி போனபடினாலே இவருக்கு குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது காலக்ஷேபம் பண்றது அதெல்லாம் மனசுல தோணலை இவருக்கு. அதனாலே வேற ஒரு ஆச்சாரியனிடத்திலே குழந்தைய அனுப்பி வைத்தார். இந்த குழந்தையோட ஆச்சாரியர் பெயர் அபோத தௌமியர்னு பெயர். அந்த குழந்தை போய் முதல்ல சேவிக்கிறது, சேவிச்சுட்டு சுவாமி எனக்கு வந்து எல்லா விஷயங்களையும் கத்துக் கொடுக்கணும், நான் இந்த மாதிரி வியாக்கரபாத ரிஷியனுடைய பையன் உபமன்யுன்னு பேர் எனக்குன்னு சேவிக்கிறது போய். அப்ப அந்த குழந்தைய பாக்குற ஆச்சாரியர் பார்த்தா, என்ன இப்படி ஒரு தேஜஸ் சொட்டுறது இந்த குழந்தைக்கு, பெருமாளான் நான் இது இந்த மாதிரி ஒரு தேஜஸோட வேத அத்தியனம் பண்ணி வேத அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறவா வேணா இந்த மாதிரி ஒரு தேஜஸ்ல அதுலயும் இதுல ஒரு கால் பாகம் ஒரு அரை பாகம் ஒரு அம்சம் வச்சுட்டு இருக்கலாமே தவிர இத்தனை தேஜஸ் எல்லாம் வேதம் படிக்கிறதுக்கு வரச்சியே இருக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப அபூர்வம். பிராமணனுக்கு எது தேஜஸ், வேதம் தானே தேஜஸ், வேதாந்தக்கோ பிராமணியான சஹஸ்ரநாமம் கூட அதுதானே சொல்றது. அதனால இன்னும் வேதமே கத்துக்கல, ஆனா எப்படி இவ்வளவு தேஜஸ் வந்தது இந்த குழந்தைக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறார். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மனசுல வச்சுக்கிறார். சிஷியாலா இருக்கிறவ ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணி தான் வித்தியை வாசிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த காலத்துல ஆச்சாரியன் தங்கி இருக்கக்கூடிய அவருடைய திருமாளிகை அவருடைய ஆத்துக்கு போயிடுவா, அதை குருகுலமா அவர் குருவினுடைய ஆத்திலேயே வாசம் பண்ணி குழந்தைகள் படிக்கிறதுன்றது வழக்கம். அப்ப குருவுக்கு எப்படி காலக்ஷேபம், எப்படி அவர் வயிற்ற கழுவுவார் அப்படின்னா, இந்த சிஷியாலாம் போய் காய்கறிகள் கிழங்குகள் இதெல்லாம் சேகரிச்சுன்னு வந்து கொடுக்கணும். பிரம்மச்சாரி சன்னியாசி இவாள்லாம் வந்து ஒருத்தர் சார்ந்தே இருக்கக்கூடியவா, அதனால இவா போய் யார் கேட்டாலும் யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவா இல்லையுன்னு சொல்லாம ஆச்சாரியரும் உஞ்சவருத்திக்கு போவார். இந்த மாதிரி என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு சாதம் பண்ணி சாப்பிட்டு அப்படி வாழ்ந்துட்டு வருவா. ஆச்சாரியன் என்ன சாதம் போடுறாரோ, ஆச்சாரிய பத்னி என்ன போடுறாரோ அதுதான் ஆகாரம் இவாளுக்கு, தனியாலாம் பண்ணி சாப்பிட்டுக்க முடியாதுவா. அந்த மாதிரி இருந்திருந்துக்கிற சமயத்துல எல்லோருக்கும் என்ன சாதம் போடுறாரோ அதை தான் உபமன்யுவுக்கும் போட்டார். ஆனா உபமன்யு மட்டும் விசேஷமான தேஜஸோடய இருக்கான். இது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு உபமன்யுவுக்கு சாதம் போடுறத குறைச்சுட்டே வந்தா, சாதம் போடுறத குறைச்சுட்டே வந்து சாதமே போடுறது இல்லைன்னு கூட வந்துடுத்து. அப்பவும் இவனுடைய தேஜஸ் இவனுடைய முகத்துல இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய பொலிவு கலை போகவே இல்லை. அப்ப ஆச்சாரியன் சந்தேகப்படுறார், ஓஹோ இவன் நாம் ஏதாவது வேலை சொல்றச்ச விறகு பறிச்சுட்டு வரத்துக்கு, விறகு வெட்டிட்டு வரத்துக்கு, தர்ப்ப கிரகிச்சுட்டு வரத்துக்கு, துளசி கிரகிச்சுட்டு வரத்துக்கு, புஷ்பங்கள் பறிச்சுட்டு வரத்துக்கு ஏதாவது காரியமா போறச்ச எங்கேயோ பிக்ஷை எடுத்து சாப்பிடறான் போல் இருக்கு. பிரம்மச்சாரி குழந்தை வேதம் படிக்கிற குழந்தை பசியோட வந்து கேக்குறதுன்னு யாரோ போட்டுறா, நமக்கு தெரியாம இந்த குழந்தை பிக்ஷை எடுத்து சாப்பிடுறது போல் இருக்கு. அதனாலதான் இது வந்து சாதத்தையே கட் பண்ணா கூட குறைச்சுட்டே வந்தா கூட சோத்தையே போடலன்னா கூட இவ்வளவு பொலிவா இருக்கிறது அப்படின்னு இவருக்கு சந்தேகம் வந்துடுத்து. சரி இத வந்து ஊருக்குள்ளேயே அனுப்ப கூடாது, காட்டு பக்கம் அனுப்பிடலாம், அப்ப என்ன ஆறுதுன்னு பாக்கலான்னுட்டு, நீ போய் மாடுகளை மேய்ச்சிட்டு வா, மத்த காரியங்கள்லாம் வேற யாரானும் பாத்துக்கிட்டோம்னு மாடுகளை மேய்ச்சிட்டு வான்னு சொல்லி காட்டுக்கு அனுப்புறேன். அது ஒரு 10 நாள் 15 நாள் நடக்கிறது, அப்பவும் அந்த குழந்தையினுடைய தேஜஸ் குறையவே இல்லை. அப்ப என்ன பண்றது, ஒருவேளை இந்த பாலை கறந்து சாப்பிட்டுறது போல் இருக்கு, பசிக்கு எதுவும் இல்ல, ஆத்துல இருந்தா மாமி சாதம் போடுவா, காட்டுக்கு வந்துட்டோம் ஒண்ணு இல்லைன்னு பசுவோட பாலை கறந்து சாப்பிட்டு தெம்பாருக்கு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றார், ஒரு வார்த்தை சொல்றார், பசுவனுடைய பாலை என்னுடைய அனுமதி இல்லாம கறந்து சாப்பிடக்கூடாதுன்னுட்டார். ஆச்சாரியன் வாக்கம் மீறவே மீறாது இந்த குழந்தை, அத்தனை ஆச்சாரிய பக்தி இருக்கு, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சுவாமிட்டு. அந்த மாதிரி போயும் ஒரு ஒரு மாசம் ஆறுது, அப்பவும் தேஜஸ் குறையவே இல்லை. என்ன நினைச்சிருந்தார் இவர்னா, இந்த பசுக்கள் பாலை கரக்கரைச்சியோ இல்ல வந்து தானே வந்து பாலை சுடையறச்சியோ கீழே பால் சொட்டுறது, அந்த சொட்டுற பாலை வாய வச்சு சாப்பிடுறது போல் இருக்கு, அதனாலதான் பொலிவு குறையலன்னுட்டு வாயில பாலே படக்கூடாது, ஒரு சொட்டு பால் கூட வாயில போகக்கூடாதுன்னுட்டார். சரி அதே நிறுத்திடுச்சு. கடைசியில என்ன ஆறுது, ரொம்ப பசியை தாங்கிக்க முடியாத ஒரு ஸ்திதி வரச்ச இதால தாங்கிக்க முடியல, பாலை கறந்து சாப்பிட்டு இருந்தது, சொட்டுற பாலை சாப்பிட்டு இருந்தது, விஷயம் சொல்லிட்டார், ஒன்னும் பண்ண முடியல. தல பசியில குழந்தை என்ன பண்ணிட்டு, எத்தையாவது ஒண்ணு சாப்பிடணும்னு அப்படி பார்த்தா எருக்கஞ்செடி இருந்தது, எருக்கஞ்செடியோட இலைய பறிச்சு சாப்பிட்டது பாவம், எருக்கஞ்செடியினுடைய இலை காட்டு எருக்கஞ்செடியினுடைய இலைய சாப்பிட்டதுனால விஷம் ஏறி போய் கண்ணு குருடா போயிட்டு, அப்படி தடுமாறி நடந்துட்டு வரச்ச வழியில ஒரு பாழங்கிணத்துல உழுந்து போயிட்டு, எப்ப உழுந்ததோ தெரியல, ஒரு நாள் முழுக்க இருக்கு, மாடு ஓட்டின் போன இந்த பையனை காணும், உபமன்யவை காணும் அப்படின்னு சிஷியால் எல்லாம் போய் ஆச்சாரியிடத்துல சொன்னா, தேடினா பசுக்கள் எல்லாம் இருக்கு இவனை காணும், அப்படி தேடினு வந்தா சத்தம் கேட்டு பார்த்தா ஒரு பாழங்கிணத்துல உழுந்து கிடக்கிறது, எப்ப உந்த என்ன காத்தாலே ஊந்துட்டேன்றது, என்ன நடந்ததுன்னா நடந்த விஷயத்தையும் சொல்றது. அப்படி எருக்கஞ்செடி விஷம் ஏறி போன செடியை சாப்பிட்டு கண்ணு குருடா போனா கூட அந்த தேஜஸ் குறையவே இல்லை, அழகு குறையவே இல்லை. அப்பவும் வியக்கிறார், இதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னுட்டு இந்த குழந்தைய கேட்கறச்ச எனக்கு ஞாபகம் இல்லைன்றது குழந்தை. அப்புறம் வியாக்கரபாத கூட்டு கேட்டா அவர் சொல்றார், இந்த மாதிரி இந்த குழந்தை பசியில் அழுத போது இந்த வன் புருஷோத்தம கஷேத்திரத்துல பலாசவன கஷேத்திரத்துல புருஷோத்தம நாயக்கு தாயார் பெருமாளால வரவழைக்கப்பட்ட திருப்பார்கடல் பால புகட்டினா அதனாலதான் இந்த குழந்தைக்கு இவ்வளவு தேஜஸ் அப்படின்னு சொன்ன உடனே, பெருமாள் பிராட்டியாலேயே தன்னுடைய சொந்த குழந்தை போல திருப்பார்கடல் க்ஷீரத்தை வரவைத்து தாயாரே பால் புகட்டின குழந்தைன்னா எத்தனை விசேஷ அனுகிரகம் இருக்கணும் பெருமாள் தாயாருக்கு இந்த குழந்தை நடத்துல, அதனால சாட்சாத் இது பெருமாள் தாயாருடைய பிள்ளை அப்படின்னு அந்த குழந்தை நடத்துல மற்ற குழந்தைகளெல்லாம் விட ரொம்ப அதீதமான ஒரு அக்கறையோட அனுகிரக புத்தியோடு அன்னையிலிருந்து ஆச்சாரியருக்கு எந்த குழந்தைக்கும் சொல்லிக் கொடுக்காத விஷயங்களை எல்லாம் கூட தனக்கு என்ன தெரியுமோ அத்தனையும் உபதேசம் பண்ணி அந்த குழந்தை பெரிய ஞானியா வந்தான்னு சரித்திரம் சொல்றது. அப்படி அந்த உபமன்யு அத்தனை பெரிய ஞானியா அத்தனை பெரிய பாகவதோத்தமனா வருவதற்கு காரணம் இந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் புருஷோத்தமனும் புருஷோத்தமனாய்க்கு தாயாரும் தான் அப்படின்றது இந்த திவ்ய தேசத்தினுடைய பெருமை. அப்பவா இதுக்கு முன்னாடி யாருக்காக வந்தான்னா, ஏகாதச ருத்ராளுடைய கோபத்தை சாந்தம் பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்தான்னு இந்த ரெண்டு விதமான சரித்திரங்கள் இந்த திவ்யதேசத்திற்கு சொல்லப்படுகிறது. இங்க உற்சவம்னு பார்த்தா, இப்ப இந்த திருநாங்கூர் எம்பெருமான்களை அனுபவிச்சுட்டு வரபோது ஒருவர் பெருமாள் ஒருவொரு திருநட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணார்னு பார்த்துட்டு வரமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த எம்பெருமான் பங்குனி மாசம் சிரவண நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரத்திலே அவதாரம். அது எதுக்கு அவதாரம் அப்படின்னா, அந்த அவதார நாள் நட்சத்திரம் என்னைக்கு சொல்றோ அதை ஒன்பதாம் நாள் வர மாதிரி கணக்கு வச்சுட்டு பத்து நாள் பிரம்மோற்சவம் பண்றது. என்னைக்கு பெருமாளுடைய அவதாரமோ அன்னைக்கு பெருமாள் தீர்த்தவாரி சக்கரஸ்நானம் பண்றது வழக்கம். அந்த மாதிரி இவருக்கு பங்குனி சிரவணம் திருநட்சத்திரம்னா பங்குனி சிரவணத்தன்னைக்கு தீர்த்தவாரி வரும்படியா பங்குனி மாசம் பத்து நாள் பிரம்மோற்சவம் அர்த்தம் இவருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு பெருமாள் அவதார உற்சவத்துக்கும் பத்து நாள் பிரம்மோற்சவம் வாழ்க்கலாம். இப்ப இந்த எம்பெருமானுடைய ஆழ்வார் அனுபவம், திருமங்கை ஆழ்வார் இந்த எம்பெருமானுக்குன்னு ஒரு பதிகம் முழுசா பாடியிருக்காருன்னு பார்த்தோம். ஒரு ஒரு பாசுர முடிவிலையும் வன்பொருடோத்தமே அப்படின்னு கொண்டாடுறார் அனுபவிக்கிறார்னு பார்த்தோம். புருஷோத்தமன் அப்படின்னு இருக்கிற பெருமாள் யாரு, அயோத்தியில இருக்கக்கூடிய வன் புருஷோத்தமன் எம் புருடோத்தமன் இருக்கைன்னு பெரியாழ்வார் காட்டி கொடுத்த சக்கரவர்த்தி திருமகன். ஆகையினாலே ராமனுடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்லி இந்த பாசுரங்கள் ஆரம்பிக்கின்றன. தம்பமா கடல்னு சொல்லக்கூடிய திருமொழி 4:2, தம்பமா கடலடைத்து இலங்கைக்கு மண் கதிர் முடி அவை பத்தும் அம்பினால் அறுத்து அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன் உரை கோயில். நடுங்கின்ற இந்த சமுத்திரத்தை அடைத்து அதாவது அணை கட்டி இந்த லங்கேஸ்வரன் சொல்லக்கூடிய ராவணனுடைய பத்து தலைகளையும் அறுத்து தள்ளி அவனாலே இந்த லோகத்துக்கு நல்லவாளுக்கு சாதுக்களுக்கு யாருக்கும் கூட எக்காலத்துக்கும் எந்த தீங்கும் வராதபடி அவனை சம்ஹாரம் பண்ணி அவனுடைய ராஜ்யத்தை கவர்ந்து என்ன பண்ணினான், தான் எடுத்துக்கல, தன் தம்பிகளுக்கு கொடுக்கல, தன்னுடைய ராஜ்யத்தோட அயோத்தியா தேசத்தோட சேர்த்துக்கல, அவனுடைய தம்பியான நல்லவனான விபீஷணனுக்கே கொடுத்தான். அப்பேற்பட்ட உத்தமன் இவன் அத்தனை தூரம் கஷ்டப்பட்டு ராவண சம்ஹாரம் பண்ணியா எடுத்து விபீஷணனோ, ராகவா, ராமா உன்னுடைய திருவடிகளே சரணோ, நான் உனக்கு பக்தனா உன்னுடைய தாசனா இருக்கிறது தான் விரும்புறேன்னு சரணாகத்தியும் ஆயிடுச்சு, விபீஷண சரணாகத்தியும் ஆயிடுச்சு. நம்முடைய அடியவன் தானே, நம்முடைய பக்தன் தானே, நம்ம தம்பிகளை போல அனுமான போல நம்மளோடய இருந்துட்டு போறோம். இந்த லங்கா ராஜ்யத்தையும் கூட அயோத்தியா தேசத்தோட சேர்த்துக்கலாம்னு சத்திரியனா நினைச்சாவும் பண்ணிருக்கலாம் இல்லையோ, அத பண்ணல. அவாவாளுடைய சொத்து அவாவாளிடத்துல இருக்கட்டும், ஆனா கெட்டவாளா மட்டும் இருக்காதிங்க, நல்லவாளா இருங்கன்றது இவருடைய திருவுள்ளம். கெட்டவனாயிருந்த ராவண கும்பகர்ணாதிகள் எல்லாம் அழிச்சுட்டு அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்களிலே யார் நல்லவாளோ அந்த உத்தமனான விபீஷணனுக்கு அரச கொடுத்தவன், அதனால இவன் உத்தமன், அந்த ராமன் தான் உத்தமன் ஆழ்வார் வர்ணிக்கிறார், காட்டி கொடுக்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஆந்திரு சம்சயம் அனுக்ரோஷா ஸ்ருதம் ஷீலம் தமஸ்தமஹா ராகவம் சோபத்யந்தே ஷட்குணாஹா புருஷோத்தமம் அப்படின்னு ஒரு புருஷோத்தமனுக்கு இருக்க வேண்டியதான ஆறு குணங்கள், உத்தமமான குணங்களும் நிறைந்தவன், திவ்ய குணங்களை உடையவன் புருஷோத்தமன். அந்த புருஷோத்தமன் யாருன்னா இந்த சக்கரவர்த்தி திருமகன் தான் வால்மீகி வர்ணிக்கிறார். இப்படி ஆறு குணங்களாலே நிரம்ப பெற்றவனாக, ஆறு குணங்களினுடைய வசிப்பிடமாக இருக்கக்கூடியவன் எவனோ அவன் புருஷோத்தமன் அப்படின்னுட்டு ராவணை புருஷோத்தமன் சொன்னபடியினாலே வன் புருஷோத்தமம் என்கிற க்ஷேத்திரத்திலே ராமன் சேவை சாதிப்பது, அயோத்தியிலிருந்து ராமன் இங்க வந்து சேர்ந்தது, அவன் ஆழ்வார் புருஷோத்தமன் கொண்டாடினது எல்லாம் சரின்னு புரிந்துடுது. இப்படி ஆறு குணங்கள், இந்த சத்குணம் பூர்த்தி எவனுக்கு இருக்கிறதோ அவன் பரத்துவம் பரம்பொருள், அதனால சக்கரவர்த்தி திருமகன் பரம்பொருள். அவன் இருந்த காலத்திலே மட்டுமல்ல பின்னாலே எல்லா காலத்திலும் இருக்க போகிறவர்களுக்கும் கூட எத்தனையோ உபகாரங்களை பண்ணின உத்தமன். இப்ப அந்த சேதுவே இல்ல என்ன ஆகியிருக்கும், இந்த வானர சைன்யங்கள் ராம சைன்யங்கள்லாம் லங்கைக்கு போயிருக்க முடியுமா, இல்ல துஷ்டனான ராவணனுடைய சம்ஹாரம் நடந்திருக்குமா, தொடர்ந்து துஷ்ட பரம்பரையாலேயே ஆளப்பட்டு வந்த லங்கா ராஜ்யம் காப்பாற்றப்பட்டிருக்குமா, இல்ல ராவணன் தான் பேசாம விரும்பிருந்திருப்பானா, இந்நேரத்துக்கு எத்தனை தேசங்களை தன்னுடைய தேசத்தோட இணைத்து எல்லாரையும் இம்சம் பண்ணிருப்பான், சனாதன தர்மத்தை எப்படி அழித்திருப்பான்னு வேற தெரியாது. ஆகையினாலே துஷ்டனை அழித்து அவனிடத்தில இருந்து தேசத்தை ரட்சித்து பின்புள்ளாருக்கும் கூட உபகாரம் பண்ணினவன். இந்த சமுத்திரத்துக்கு நடுவிலே அணை கட்டி போய் இலங்கைக்கு போய் ராவண சம்ஹாரம் பண்ணணும், பிராட்டியை ரட்சிக்கணும், ஜனங்களை எல்லாம் காப்பாற்றணும், விபீஷணனுக்கு முடிச்சு ஊட்டணும்னு பெருமாள் திருவுள்ளம். கடல் என்பது ஒரு தேவதையானபடினாலே அதுகிட்ட வழி விடுன்னு சரணாகதி பண்ணினான், தலையெழுத்தான் இவனுக்கு, இவன் பண்ணினான் ஒரு மரியாதைக்காக. அது காதல போட்டுக்காம அகங்காரமா இருந்தது, ஒரு மூணு நாள் வரைக்கும் பார்த்தான், நாலாவது நாள் பெருமாள் கோபம் வந்துடுத்து, என்னுடைய அம்பினாலே உன்னை வற்ற செய்கிறேன் பாருன்னு அம்ப போல எடுத்துட்டான், பயந்து போய் நடுங்கி போய் இவன் காலில் வந்து விழுந்தது சமுத்திரராஜன். பெருமாளே மன்னிச்சுடு, தெரியாம பண்ணுவிட்டேன், என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ற, சித்தமா காத்துட்டு இருக்கேன், ஒண்ணும் இல்ல வழியை விடு, விட்டாயிடுத்து. அப்படி கம்பம்னா நடுக்கம் அர்த்தம், மா கடல்னா பெரிய கடல், நடுங்கிக் கொண்டிருந்த கடல், ரெண்டு விதமான அர்த்தம் இந்த நடுக்கம் என்பதற்கு. ஒண்ணு சாதாரணமா ஸ்திரமா இருக்கக்கூடிய மனிதன், பீசா காமா இருக்கக்கூடிய மனிதன் ஸ்டிஃபா நிப்பான், ஏதோ டென்ஷன்ல பயத்துல இருக்கக்கூடியவன் நடுங்கிட்டே இருப்பான் இல்லையா, அப்ப உடம்பெல்லாம் அப்படியே வந்து அதிர்றது உதிர்றது, அலையலையா ஆறது உடம்பு. அந்த மாதிரி கடலானது எப்போதும் கூட அலையலையா அப்படி எப்படியும் நடுங்கிட்டு இருக்கிறபடினாலே அது நடுக்கத்திலே இருக்கிறது, கம்பமுடையதாக இருக்கிறதுன்னு கவிஞர்கள்லாம் வர்ணிக்கிறார். அது ஒரு அர்த்தம். இன்னொன்னு சக்கரவர்த்தி திருமகன் அம்பு எடுத்து மேல தொடுக்கிறதுக்கு வந்த உடனே எங்க பெருமாள் நம்மளை அழிச்சுடுவாரோன்ற பயத்துல வேற நடுங்கிறது. இப்போ அப்படி நடுங்கிய பெரிய சமுத்திரம் அதை அடைத்தான், எப்படி அடைத்தான், அந்த ஜலம் எல்லாம் விலகி போகும்படியாக அடைக்க வேண்டும், அதை எப்படி அடைத்தான், மலை பாறைகள் சொல்லக்கூடிய பெரிய பெரிய மலைப்பாறைகள்லாம் கொண்டு அடைக்கிறான், வானர சேனைகள்லாம் பெரிய பெரிய மலைப்பாறையில ராமநாமத்தை எழுதி பக்தியா போடுறது, அந்த அணையிலே சென்று அந்த சமுத்திரத்தை தாண்டி லங்காவுக்கு போய் லங்கேஸ்வரனான ராவணனை சம்ஹாரம் பண்ணினான், பண்ணி அந்த ராஜ்யத்தை தான் எடுத்துக் கொள்ளாமல் சுயநலமா அதை அனுபவிக்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய அது யாருக்கு சொந்தமோ அந்த விபீஷணனிடத்திலே ஒப்படைத்த உத்தமன். அப்படி விபீஷணனுக்காகத்தான் சண்டை போடக்கூடிய உத்தமன் இவன், அப்பேற்பட்ட மகாத்மா இவன். அந்த புருஷோத்தம ஸ்வபாவத்தை காட்டின்றுதான் பெருமாள் இங்க சேவை சாதிக்கிறான். குழந்தை அழறது வெறும் பாலை கொடுத்தா என்ன, திருப்பார் கடல் பாலத்தான் கொடுக்கணுமா, அது அவனுடைய உத்தம ஸ்வபாவம், அப்படிதான் கொடுப்பான். எது பண்ணினாலும் உத்தமமாவே பண்ணக்கூடிய இயல்பு அவனுக்கு உண்டு, அதனால இவன் புருஷோத்தமன் அப்படின்றத காட்டி கொடுக்கிற. இரண்டாவது பாசுரத்துல சொல்றச்ச உம்பர்கோன் உரை கோயில், இவனை வந்து உம்பர் கோன் அப்படின்னு புருஷோத்தமன் என்பதற்கு டெபினிஷன் கொடுக்கிறார் ஆழ்வர். கோன் அப்படின்னா அரசன், ஆள்பவன், சுவாமி. உம்பர் அப்படின்னா யாருக்கு பெயர், நித்தியர்களுக்கு உம்பர்னு பெயர். ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடியவர்களான நித்தியசூரிகளுக்கு தேவர்களுக்கு உம்பர்னு பெயர். அவளுடைய அரசன் அப்படின்னா அந்த நித்தியசூரிகளுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன் யாரு? சாட்சாத் பரம்பொருள் என்பதை, புருஷோத்தமன் என்பதை காட்டி கொடுக்கிறார். ஆக புருஷோத்தமன் என்கிற திருநாமத்திற்கு பரியாய பதம் இன்னொரு வார்த்தை உம்பர் கோன் என்பதுன்னு புரிந்து கொள்ள வேணும். இந்த புருஷோத்தமன்ற பெயரில் இங்க இருக்கக்கூடிய தெய்வம் சாதாரண தெய்வம் இல்ல. அனந்தகருட விஸ்வக்சேனாதி நித்தியசூரிகளுக்கும் சுவாமி கோன் ராஜா, அவர்களை ஆளக்கூடியவன், அவளை வச்சு ராஜ்யம் பண்றவன். இந்த திவதேசத்தில் இருக்கக்கூடிய வேதமோதிய அந்தனர்களான பாகவதாருடைய பெருமையை காட்டுற போது நல்ல வெந்தழல் மூன்று, நாலு வேதம், ஐவேல்வி, ஐவேல்வியோடு ஆறு அங்கம் வல்ல அந்தனர். இந்த வழக்கமா சொல்றதுதான், நான்கு வேதங்கள் அத்தியனம் பண்ணினவா, பஞ்சமகா யஜ்ஞங்களை கடைபிடிக்கக்கூடியவா, வேத அங்கங்கள் ஆறும் தெரிந்தவா, அப்பேற்பட்ட பிராமணோத்தமர்கள் மல்கி கிடக்கக்கூடிய, ஒன்னு ரெண்டு இல்ல, ஊரெல்லாம் ஒரே பிராமணா தலையா தெரியறது, எல்லோரும் நாலு வேதம் படிச்சவா, பஞ்சமகா யஜ்ஞம் பண்றவா, ஆறு அங்கங்கள் தெரிஞ்ச மகா பண்டிதா, எங்கு பாரு பிராமணாலாவே இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சாதிக்கிறார். இதுல விசேஷமான ஒண்ணு என்னன்னா, தழல் மூன்றுன்னு மூன்று அக்னிகளை குறிப்பிடுகிறார். பார்கஸ்பத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னின்னு சொல்லக்கூடிய, கார்கபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னின்னு சொல்லக்கூடிய மூன்று அக்னிகள். நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய அக்னிஹோத்திரிகளாலே ரட்சிக்கப்பட வேண்டிய அக்னிகள். இந்த மூன்று அக்னிக்கு மூணு பெயர். இப்ப இந்த மூன்று தழல், தழல்னா நெருப்பு, இந்த மூன்று தழலையும் யார் தொடர்ந்து ரட்சிக்கிறார்களோ அவ நித்தியம் உடாது அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். தழல்னு சொன்னா போறமோ இல்லையோ, நல்ல வெந்தழல் அப்படின்னா நன்னா தகதகான்னு தகிச்சுட்டு இருக்கிற மூன்று அக்னிகள்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வேலை உடாத பண்ணிட்டு இருக்க அக்னிஹோத்திரத்தை அர்த்தம். ஏதோ வெறுமை அக்னிஹோத்திரம் பண்ற மாதிரி ஒரு ரூம் கட்டி ஒரு செட்டு போட்டா எடுத்து நாள் கிழமைன்னா பண்ணுவா, சார்தம்னா பண்ணுவா, என்னைக்கு முடியறதா பண்ணுவா, முடியலன்னா விட்டுடுவான்றது கிடையாது சுவாமி. நல்ல வெந்தழல் தக தக தகான்னு எப்போதும் அப்படியே ரெட் ஹார்ட் போல, அப்படியே ரெட் அயன் சொல்றமே அந்த மாதிரி, அப்படியே தக தகான்னு அப்படியே ஏதான ஊழுதுன்னா ஒரு ஸ்தனத்துல அப்படியே பஸ்மமா போடும் அந்த மாதிரி அப்படியே ஜொலிக்கிறது அக்னி. அதனால குளித்து மூன்று அனலை ஓம்பும் குறிகொள் அந்தனமைன்னு தொண்டரடி பொடியாழ்வார் எந்த நித்தியாக்னிஹோத்திரத்தை காட்டி கொடுத்தாரோ அதை உடாமல் ரட்சித்துக் கொண்டிருக்க கூடியவர்கள், அந்த அக்னியானது அணைவதே இல்லை. ஒரு நல்ல அக்னிஹோத்திர அக்னி, நல்ல அக்னிஹோத்திரியனுடைய அக்னி எப்படி இருக்கணும்னா அணையவே கூடாது, டார்க்கியமே ஆகக்கூடாது. அவர் என்னைக்கு அக்னிஹோத்திரம் பண்ண தொடங்கினாரோ அன்னையிலிருந்து அவர் பரமபதிக்கிற வரைக்கும் அந்த அக்னி அணையவே கூடாது. அப்படி அவர் பண்ண தொடங்கின நாள்ல இருந்து அவர் இந்த உடம்ப விட்டுட்டு போற நாள் வரைக்கும் அந்த அக்னி எரிஞ்சுட்டே இருக்கணும். அப்படி அணையாத அக்னியை கொண்டு அது அணைவதற்குள்ளே அந்த நெருப்பு எடுத்து அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணி அவருடைய திருமேனியை எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதாகிற வேள்வி யாகம், அந்த அந்தியேஷ்டின்னு சொல்லக்கூடிய கடைசி இஷ்டி, அது இஷ்டின்னா யாகம், அந்தியேஷ்டின்னா அந்தி, அந்திம காலத்திலே பண்ணக்கூடிய கடைசி இஷ்டி. இவர் யாகம்னு இஷ்டி பண்ணி என்னென்னலாம் பெருமாளுக்கு சுவாகா சுவாகான் சமர்ப்பித்தாரோ அந்த இவரையே சுவாகான்னு சொல்லி எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிப்பதாகிற யாகம், அத பண்ண கொடுத்து வைத்தவர்கள் எவரோ அவ உத்தமமான அக்னிஹோத்திரிகள், உத்தமமான பிராமணோத்தமர்கள்னு வேதம் தர்மசாஸ்திரங்கள்லாம் கொண்டாடுறது. அப்படி நல்ல வெந்தழல் இருக்கிறபடினாலே அந்த அக்னியானது இவ பண்ண ஆரம்பித்த நாள்ல இருந்து பெருமாள் திருவடி போய் சேர்ற நாள் வரைக்கும் அணையறதே இல்ல, தகதகான் தகுச்சுன் இருக்கு அப்படின்ற. இவ பரமபதி சொல்றா அந்த அக்னியை சம்ரட்சிக்கிறவா யாரும் இல்ல, நாளைக்கு அவருடைய புள்ளையோ சிஷ்யனோ தம்பியோ யாரோ சம்ரட்சிக்கலாம், ஆனா இவருடைய திருமேனி இங்க இருக்க இன்னும் தீட்டு போலயே, இவர் இன்னும் சம்ஸ்காரமே பண்ணலையே, ஒரு வேலையான நிக்கிறது, ஒரு நாளான நிக்கிறதோ இல்லையோ, அப்போ அந்த அக்னியை அணைஞ்சு போடுறதுக்கு சான்ஸ் உண்டு. அந்த திருமேனியை வச்சிருந்த அந்த தீட்டோட கூட அந்த அக்னியை வந்து யாரோ சம்ரட்சிக்கிறவா இல்ல, பண்ணவும் கூடாது. அப்படி அப்ப என்ன அர்த்தம்? அந்த அக்னியானது தார்த்தியமாவதற்கு அணைவதற்கு முன்பே இவரை சம்ஸ்காரம் பண்ணிடணும், அது அவருடைய பாக்கியம், அது அவரும் அதுதான் உகப்பார் அப்படின்றதா தர்மசாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி நல்ல வெந்தழல் மூன்று ரட்சிக்கக்கூடிய அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய சுவாமிகள் எழுந்தருள் இருந்த திவதேசம் இவாளுடைய நித்தியானுஷ்டான சிரத்தையை காட்டி கொடுக்கிறார் ஆழ்வார். நல்ல வெந்தழல் என்ற போதே அக்னிஹோத்திர தர்சபூர்ண மாச சோமயாகாதிகள் செய்வது தெளிவாகும்னு வியாக்கியானம். நித்திய அக்னிஹோத்திரம் மட்டும் பண்ணல, அக்னிஹோத்திரத்துக்கு அடுத்தபடி இஷ்டி பண்றது தர்சபூர்ண மாச இஷ்டின்னு ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் பண்ணக்கூடிய இஷ்டி, அதையும் பண்ணிட்டு வரா. அதுக்கு அடுத்த ஸ்டெப் அதோட நின்று போல, அதுக்கு அடுத்த ஸ்டெப் சோமயாகம் பண்ணினா, யாகங்கள்லாம் பண்றா. அதனால இப்படி எப்பா பாரு ஏதானும் அந்த அக்னியை கொண்டு அக்னி காரியங்கள் பண்ணிட்டே இருக்கிறபடினால அக்னி அணையறதே இல்ல. கேவலம் அக்னிஹோத்திரம் பண்ணினா கூட இத்தனை வெந்தழலா இருக்காது சுவாமி. இவா வந்து என்ன என்ன சௌத்த காரியங்கள்லாம் உண்டோ, அக்னி காரியங்கள் என்னென்னலாம் வேதத்துல பிராமணம் பண்ணணும்னு சொல்றோம் அத்தனையும் பண்றா போல் இருக்கு. அதனாலதான் அக்னி அப்படியே தகதகான் மின்றது சுவாமி அப்படின்னு அவளுடைய அந்த சௌத்த கர்மாவை சௌத்த அனுஷ்டான தாழ்வார் கொண்டாடுற. இந்த எபெருமான் இந்திரன் முதலான தேவர்களுக்கெல்லாம் கூட சுவாமி அவளுக்கும் மேற்பட்ட உத்தமன். உம்பர் கோன் அப்படின்னு சொன்னது, உம்பர் அப்படின்னா நித்தியசூரிகள் தேவர்கள்னு ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம். அனந்தகரோட விஸ்வக்சேனாதிகளை உம்பர்னு சொன்னா அவளுக்கு இவன் தான் கோன் அப்படின்றது இசைப்படாமல் எல்லோரும் ஒத்துக்கொள்ளும்படியான விஷயம். இப்ப உம்பர்களை தேவர்கள் வச்சிருந்தா தேவர்களுக்கு இவன் எப்படி சுவாமின்றதை நிரூபிக்கணும் ஆழ்வார். இப்போ தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யாரு, இந்திரன். அந்த இந்திரனுக்கும் மேற்பட்டவன் இவன் நிரூபிச்சா எடுத்துன்னா தேவர்களுக்கெல்லாம் இவன் சுவாமி. உம்பர்னு சொல்லக்கூடிய தேவர்களுக்கும் கூட இவன் சுவாமின்னு நிரூபிக்கப்பட்டதாகிவிடும். அதை எப்படி நிரூபிக்கிறது? அண்டரானவர் வானவர் கோனுக்கென்று அமைத்த சோரது வெல்லாம் உண்டு கோனினை மேய்த்து அவை காத்து உகந்தவன் இனிது உரை கோயில் அப்படின்னு கண்ணனை கிருஷ்ணாவதாரத்தை ஆழ்வார் கொண்டாடுற. வரிச வரிசையா பசுக்களை மேய்க்கும் போது கோபிகளெல்லாம் ஆயர்கள்லாம் இடையர்கள்லாம் வானவர் கோன் அதாவது தேவர்களுடைய தலைவனான இந்திரனுக்கே நாங்க பண்ணக்கூடிய பூஜைன்னுட்டு அவ பண்ணின அன்ன வகைகள் பணியார வகைகள் பக்ஷண வகைகள்னுட்டு அத்தனை பிரசாதங்களையும் கூட அந்த இந்திரனுக்கு அம்சம் பண்ணி இந்திரனுக்கு உற்சவம் பண்ணணும்னுட்டு அவ முனைகிற போது நம்மாலதான் இவா வாழறா, நாம தான் இவா வாழறதுக்கு காரணம்ன்ற அகங்காரமும் இந்திரனுடைய மனசிலேயே தோன்றிய போது சாக்ஷாத் உங்களுக்கும் அந்த இந்திரனுக்கும் படைத்து படியளத்து உங்களை கூடவே இருந்து ரட்சிச்சிருக்கிற சர்வேஸ்வரன் நான் உங்க கூட இருக்கிறச்ச கேவலம் ஒரு அல்ப தேவதாந்தரம் அந்த இந்திரனுக்கு போய் இதெல்லாம் பண்றீங்களே, என்னுடைய பக்தர்களான பரம பாகவதா உங்களுக்கு எப்படி தேவதாந்திர சம்பந்தம் கூடும், அது உங்களுக்கு கூடாது, எனக்கே பண்ணணும்னு பெருமாள் இவாளுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறான். அப்படி நினைச்சு என்ன பண்ணா, என்னமா இந்திரனுக்கு பண்றங்க, இப்ப இந்த மலை இருக்க கோவர்தன மலை, இந்த மலை தானே உங்களுக்கு எல்லாம் நித்தியம் சாதம் போட்டு உங்களை எல்லாம் காப்பாற்றக்கூடியது, நீங்க ஓட்டிட்டு வர பசுக்களை எல்லாம் இந்த மலையில தானே மேய விடுறீங்க, இந்த மலையில இருக்கக்கூடிய செடி கொடிகள் புற்களை எல்லாம் சாப்பிட்டு தானே பசுக்கள் செழிக்கிறது, உங்களுக்கு பால் தரது, நீங்க பாலை கொண்டு வெண்ணெய் தயிர் மோர்னு எடுத்து சம்பாதிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, வாழறீங்க, நிழல்ல படுத்துக்கிறீங்களே, உங்களுக்கு நிழல் தரக்கூடியது, இலை பாரும்படியா காத்து வீசக்கூடிய மரங்களை தரதெல்லாம் இந்த மலை தானே, எப்படி பார்த்தாலும் இந்த மலை தானே உங்களுக்கு ஆச்சரியம், மலை தானே காப்பாத்துறது, அப்ப மலை தான் ரட்சிக்கிறது, நீங்க ஏன் இந்திரனுக்கு பூஜை பண்றீங்கன்னு கேட்டோம். இந்திரன் தானே மழைக்கு அதிபதி, அவன் மழை பெஞ்சாதான் நாங்க எல்லாம் நல்லா வாழ முடியும் நீ வா சொல்றச்ச. அப்படி பார்த்தா இந்த மழை என்ன, இந்த மலை கூட தான் உங்களை காப்பாத்துறது, இந்த மலைக்கே நீங்க தலையை போட்டு படையில போட்டு பூஜையை பண்ணுங்கல அப்படின்னு நான் பெருமாள் அப்படி சொல்றச்ச கண்ணன் சொன்னானே அப்படின்னு அப்படியே பண்ணுட்டா, படையல் போட்டா எடுத்து இப்ப மலை வந்து சாப்பிடணுமோ இல்லையோ, பெருமாள் சொன்ன வாக்க நம்பி போட்டா எடுத்து மலை வந்து சாட்டாதான் தெய்வம் ஒத்துப்பா. அப்ப பெருமாள் என்ன பண்ணினா இவனே மலஸ்வரூபமா மாறி அதையெல்லாம் சாட்டான்னு கூட தெரிவிக்கிறது புராணம். அப்படி தான் தான் சர்வத்திற்கும் அந்தராத்மா. இதனால கோவப்பட்ட இந்திரன் என்ன பண்ணான், எம்பெருமான் இப்படி பண்ணிட்டானே இவால வந்து நாம அழிச்சுடணும், நம்மளை எப்ப பூஜை பண்ணலையோ நம்மளை எப்ப சேவிக்கலையோ இவாளை நம்ம வாழ விடக்கூடாதுன்னு அடாத மழையா அடிச்சு தள்ளணும், அந்த மழை வெள்ளத்துல அப்படியே வெள்ளம் காணாம போயிடணும், அழிஞ்சு போயிடணும்னு ஒரு நல்ல எண்ணம் உனக்கு. அப்படி விடாத அப்படியே அழிக்கக்கூடிய வருஷத்தை பொழிந்தான். அந்த அடாது பெய்யக்கூடிய மழையிலே இருந்து இவர்களை ரட்சிப்பதற்காக எந்த கோவர்த்தனகிரியை தெய்வம் என்று இவன் காட்டி கொடுக்க இவர்கள் படையலிட்டு வணங்கினார்களோ அந்த கோவர்த்தனகிரியையே குடையாக எடுத்து பிடித்து இவர்களையும் இவர்களுடைய பசுக்கூட்டங்களை எல்லாம் ரட்சித்த எம்பெருமானிவன். இந்த யாதவர்கள் கூட தாங்க நடையறத பத்தி தாங்க அழியறதை பத்தி கவலைப்படல, ஏன்னா எம்பெருமானுடைய திருவடிகளை ஆசிரியத்து அந்த கண்ணனிடத்திலே பாகவதாலா இருந்துட்டு இருக்கிறபடினால அவளுடைய ரட்சணத்தை பெருமாள் பாத்துக்குவான். இவா வருத்தப்படுறது அந்த வாயில்லாத ஜீவிகளான பசுக்களுக்காக, அந்த ஆவினத்திற்காக, அந்த கற்றினத்திற்காக. அதனால இவாளை விட அந்த பசுக்களை தான் மேய்க்கணும், பாதுகாக்கணும், ரட்சிக்கப்படணும்னுட்டு இவாளுக்கு எண்ணம். அதை புரிஞ்சுண்ட பெருமாள் அந்த பசுக்களையும் இவாளையும் சேர்த்து அந்த மலையை குடையா பிடிச்சு காப்பாத்தினான். அப்படி காப்பாத்தி இந்திரன் இவாளை ஒன்னும் பண்ண முடியாதபடி அவனுடைய கர்ப்பத்தை அடக்கினவன், அவனுடைய கர்ப்பத்தை பங்கம் பண்ணினவன். ஏழு நாள் என்னமோ தொடர்ந்து விடாத மழை பெஞ்சுட்டு இருந்தா ஏழு நாளும் விடாத இவன் அந்த மலையை பிடிச்சுட்டு ரட்சிக்கிறான்னா இந்த மாதிரி யாராலே காப்பாத்த முடியும்? சுவாமி, பசுக்களை காப்பாற்றுவதிலே கோக்களை ரட்சணம் பண்ணுவதிலே உங்களுக்கு மேல் ஒருத்தர் கிடையாதுன்னு அந்த இந்திரனே மழையை நிறுத்தி கீழே இறங்கி வந்து பெருமாள் திருவடிகள்ல சாஷ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்டு கோவிந்த பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சுடுறான் பெருமாளுக்கு. அதுல இருந்து அவனுக்கு கோவிந்தான்னு திருநாமம் வருது. காம் விந்ததி இதி கோவிந்தகா, பசுக்களை ரட்சித்தவன் எவனோ அவன் கோவிந்தன். இப்படி ஏழு பகல் ஏழு இரவு விடாமல் அந்த அடைமழையிலிருந்து பசுக்களை ஒரு விரலாலே மழையை தாங்கி ரட்சித்த உம்மை போல யாராலையும் அந்த பசுக்களை ரட்சித்திருக்க முடியாது. பசுக்களை மேய்ப்பதிலும் ரட்சிப்பதிலும் உமக்கு மேலானவர் ஒருத்தர் இதுவரைக்கும் இல்லை, இனிமேலும் கிடையாது. நீர்தான் அந்த பசுக்களை மேய்த்தவர் கோவிந்தர்னுட்டு கோவிந்த பட்டத்தை கொடுத்து கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணிட்டு போனா இந்திரன். அப்படி வானவரன் கோர்ன் அப்படின்னு இந்த லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் என்ன, இடையர்கள் என்ன, இவெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற போது அவன் எல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்லை, என் காலுக்கு கீழேதான் அவன் அதையும் காட்டி கொடுத்தானோ இல்லையோ. அந்த உம்பரகோனுக்கும் கோணாக திகழக்கூடியவன் இவன், தேவர்கள் கோணான இந்திரனுக்கும் சுவாமியாக திகழக்கூடியவன் அப்படின்னு இவனுடைய பரத்துவத்தை ஸ்தாபிக்கிறார் ஆழ்வார். உம்பர் கோன் அப்படின்றத ரெண்டு விதமாகவும் இங்க ஸ்தாபனம் பண்ற. சாடு போய் விழத்தால் நிமிர்த்து ஈசன் தன் படையொடுங்க கிளையோடும் ஓடவானனை ஆயிரம் தோள்கள் துணித்தவன் உரை கோயில் அப்படின்னுட்டு பிரம்மருத்ராதிகளுக்கும் இவன் சுவாமி அப்படின்னு இவருடைய திருமேனி பெருமையை, இவனுடைய வீரதீர பராக்கிரமத்தினுடைய பெருமையை காட்டி கொடுக்கிறார். சாடு போய் விழத்தால் நிமிர்ந்து தால் நிமிர்த்து சகடாசுரன் ஒரு சக்கரமா மாறி போய் இவன் அழிக்கணும்னு போறச்ச அவனை தன்னுடைய திருவடியாலே ஒரு உதை உதைத்தான், அவன் சின்னாவின்னமாகி போனான், சகடாசுர வதம் நிகழ்ந்தது, சகடாசுர பஞ்சனன் ஆனான் எம்பெருமான். அப்ப எம்பெருமானுடைய திருவடியினுடைய பலம் காட்டப்பட்டது. ஈசன் தன் படை ஒடுங்க கிளையோடும் ஓட வானனை ஆயிரம் தோள்களும் துணித்தவன். பானாசுர யுத்தம் பண்றச்ச எந்த பானாசுரனானவன் தனக்கு வரம் கொடுத்த பரமசிவன் என்ன, அவனுடைய பிள்ளையான தேவசேனாதிபதியான சுப்பிரமணியன் என்ன, இவாலயம் கூட எதிர்த்து இவனுடைய அடி தாங்காமல் அவ ரெண்டு பேரும் எப்படி வந்து புறமுதுகிட்டு ஓடினார்களோ அந்த பானாசுரனையே இவன் சம்ஹாரம் பண்ணி ஜெயித்தவன், வரம் கொடுத்த தெய்வத்தையே இம்ச பண்ணினவன் பானாசுரன். அப்போ சுப்பிரமணியனையும் பரமசிவனையும் அடித்து ஓடவிட்டான் அப்படின்னா அவளை விட இவனுக்கு பலம் அதிகம். அந்த பானாசுரனையும் கூட இவன் சம்ஹரித்து அவனுடைய நர்தனத்தை பண்ணினபடியினாலே இப்போது எம்பெருமானுடைய திருக்கரங்களினுடைய பெருமை பேசப்படுகிறது. சகடாசுர வதத்திலே அவன் திருவடிகளுடைய பெருமை, கால் விரலினுடைய பெருமை, அப்படி கால் விரலால் அசால்ட்டா உதச்சான் பெருமாள், காலால கூட இல்ல கால் விரலால உதைக்கிறான். இப்ப கை விரலால ஒரு தட்டு தட்டின உடனே பானாசுரம் இல்லாம போட்டான். அப்ப பெருமாளுடைய கை விரல்களினுடைய பெருமை பேசப்படுகிறது இங்க. அதனால அந்த ருத்ரன் என்ன சுப்பிரமணியன் என்ன இந்த மாதிரி சிறு தெய்வங்கள்லாம் இல்ல, அந்த தெய்வங்களை எவன் வந்து அடக்கக்கூடிய வல்லமை படைத்தவனாக இருக்கிறானோ அவனையே அடக்கினவன் இவன் அப்படின்றதா தெரிவிக்கிறார். இந்த பானாசுரன் யாருன்னா மகாபலி சக்கரவர்த்தியுடைய பிள்ளை, பெரிய வல்லமை மிக்கவன், பெரிய வீரன், சிவபக்தன், சிவனிடத்திலே வரம் பெற்றவன், மகாவீரன். அவன் என்ன பண்ணினா அவனுடைய பொண்ணு உஷான்னுட்டு கண்ணனுடைய பேரனான அனிருத்தனை காதல் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அவனை கொண்டு கடத்தின் போய் வச்சுட்டா. அந்த அசுர பெண் இவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு பெருமாளுக்கு திருவுள்ளம், அதனால அவனை மீட்கணும்னு போனா இந்த பானாசுரன் பெருமாளை எதிர்த்து யுத்தம் பண்ணவரான். அந்த பானாசுரன் யாருன்னா மகாவீரன், தேவசேனாதிபதினு சொல்லக்கூடிய சுப்பிரமணியன் என்ன, அவனுடைய தகப்பனான சிவன் என்ன, இவாலையே அடித்து ஓடவிட்டவன். அவனை நீ எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு அவனை துவம்சம் பண்ணிட்டோ, அவனை காலி பண்ணிட்டோ, தன்னுடைய பேரனான அனிருத்தனை மீட்டவன் பெருமாளுடைய பிரபாவம் ஸ்ரீபத் பாகவதத்திலே பேசப்படுறது. அப்பேற்பட்ட பரமாத்மா இவன், ருத்ரனுக்கும் மேலானவன் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த ருத்ரன், அந்த ருத்ரனுடைய குமாரனான சுப்பிரமணியன் இவாளை விட பெரியவன் நிரூபிச்சாயிடுத்து. இப்ப ருத்ரனுக்கு மேல ஒரு தற்கானே பிரம்மாண்டு அந்த ருத்ரனை படைச்சவனும் தகப்பனுமானவன், அவனை காட்டிலும் பெரியவன் நிரூபிக்க வேண்டாமா? அடுத்த பாட்டுல சொல்ற, அங்கையால் அடி மூன்று நீரேற்று அயன் அலர் கொடுத்து தொழுதேத்த கங்கை போதர கால் நிமிர்த்தருளிய கண்ணன் வந்துரை கோயில். அந்த பிரம்மனே பூஜை பண்ணும்படியாக இந்த எம்பெருமான் எழுந்துள்ளி இருந்தவன். பெருமாள் திருவிக்ரமாவதாரத்திலே பிரம்மாவினுடைய லோகத்தையும் தன்னுடைய திருவடிகளாலே அளந்த பொழுது அந்த எந்த கமண்டல தீர்த்தத்தை கொண்டு பிரம்மா எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு அலம்பி திருமஞ்சனம் பண்ணினானோ அந்த பரம பவித்திரமான திருவடி தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தம் எந்த லோகத்திலே கங்கைன்னு பாய்ந்து எல்லோருடைய பாவத்தையும் நீக்கியதோ அப்படி பிரம்மாவாலே பாத பூஜை பண்ணப்படும் ஏற்றத்தை உடையவனாக யார் இருக்க முடியும்? அந்த பிரம்மாவுக்கும் மேலான சுவாமி தான் இருக்க முடியும். அந்த பிரம்மாவையே படைத்து அவனுக்கும் தகப்பனாக இருக்கக்கூடியவனானபடியினாலே பிரம்மாவுக்கும் இவன் தான் சுவாமி. இப்படி பிரம்மருத்ரா எல்லாருக்கும் கூட சுவாமியானபடியினாலே இவன் புருஷோத்தமன் தான் அப்படின்னுட்டு இவனை புருஷோத்தமன் சொல்லி எடுத்து எப்படி புருஷோத்தமன் அப்படின்றதுக்கு பத்து பாசங்களை கொண்டு ஆழ்வார் நிரூபிக்கிறார். வாழையார் தடங்கன் உமை பங்கன் வன்சாபம் அற்றது நீங்க முளையார் சிரத்து ஐயம் முன்னலித்தயம் முகில் வண்ணன் உரை கோயில் பிரம்மாவினுடைய தலையை கள்ளிட்டோ கையில கபாலம் ஒட்டிண்டோ பிரம்மாத்தி தோஷத்தினாலே வருத்தப்பட்ட சிவனுடைய சாபம் தீர்த்தவன் அப்பேற்பட்ட எம்பெருமான் இவன் அப்படின்னுட்டு அரசாப விமோசனம் கொடுத்ததையும் கொண்டாடுற. இந்துவார் சடை ஈசனை பயந்த நான் முகனை தன் எழிலாரும் உந்தி மாமலர் மீமிசை படைத்தவன் புகந்தி நிதுரை கோயில். இதுவரைக்கும் ருத்ரன் என்ன சுப்பிரமணியன் என்ன இவாள்லாம் இவனிடத்துல ஒண்ணுமே இல்ல அவளை காட்டிலும் வீரன் நிரூபித்தர். இப்போ பிரம்மன் எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு பாத பூஜை பண்ணினது தெரிவித்தர். ஏன் பண்றான்றதுக்கு காரணத்தை சொல்றார். இந்துவார் சடை ஈசனை பயந்த நான்முகன், நீண்ட ஜடையுடன் கூடிய சந்திரனை வைத்து அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிற ருத்ரன், அவனை பயந்த நான்முகன், அவனை படைத்தவன் பிரம்மா அப்படின்னு பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் உள்ள சம்பந்தம் தெரிவிக்கப்படுகிறது. அந்த நான்முகனை அந்த பிரம்மாவை தன் எழிலாரும் உந்தி மாமலர் மீமிசை படைத்தவன், தன்னுடைய தொப்புள்ளேருந்து வரக்கூடிய தாமரையிலே அந்த பிரம்மாவையே சிருஷ்டித்தவன், ருத்ரனை படைத்த பிரம்மாவையே சிருஷ்டித்தவன் இவன் அப்படின்னா அப்போ மும்மூர்த்திகள்னு எல்லோராலும் கொண்டாடப்படுகிற அவா ரெண்டு பேரையும் படைத்ததே இவன் அப்படின்ற போது இவன் பரம்பொருள், இவன் புருஷோத்தமன் என்பதற்கு இதுக்கு மேல ஒரு உதாரணம் தேவையில்லை. கடைசி பாட்டுல பலன் சொல்றார், அதுல ஒரு அனுபவமும் உண்டு. மண்ணுளார் புகழ் வேதி எர்ணாங்கூர் வன்புருடோத்தமத்துள் அண்ணல் சேவடி கேள் அடைந்துய்ந்தவன் ஆளிமன் அருள் மாறி மண்ணுளார் தர பாடிய பாடல் இப்பத்தும் வல்லார் உலகில் எண்ணில்லாத பேர் இன்பமுற்று இமயவரோடும் கூடுவரே. இந்த பாத்திர பத்து பாசுரங்களை பக்தியோட சொல்றவா, இது அத்தியனம் பண்றவா, இந்த லோகத்திலே எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவித்து கடைசியில மோட்சத்துக்கும் போவான்னு பலன் கொடுக்கிறார். இதுல ஒரு அனுபவம் என்னன்னா, மண்ணுளார் புகழ் வேதியர் நாங்கூர் வன்புருடோத்தமத்துள் அண்ணல் சேவடி கீழ் அடைந்து உய்ந்தவன் ஆளிமன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார் ஆழ்வர். இந்த லோகத்திலே உள்ள எல்லோரும் புகழும்படியான பெருமையை உடைய வேதியர்கள், அந்தனர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த திருநாங்கூர் திருவன் புருஷோத்தமம் திவ்யதேசத்திலே அண்ணல் சுவாமி யாருன்னா இந்த புருஷோத்தம பெருமாள், சேவடி கீழ் அடைந்து உய்ந்தவன், இந்த பெருமாளுடைய திருவடிகளின் கீழே சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போய் அவனுடைய திருவடிகளை அடைந்தவன் இந்த கலியன் என்று தன்னை ஆழ்வார் சொல்லிக் கொள்கிறார். இதுல என்ன ஒரு அனுபவம் அப்படின்னா, இந்த திவ்யதேசத்த பெருமாள் உற்சவருடைய பாத பீட்டத்திலே திருமங்கை ஆழ்வாரும் குமுதவள்ளி நாச்சியாரும் சின்ன விக்கிரகமா இடம்பெற்றிருப்பா. நாங்கூர் வன்புருடோத்தமத்துள் அண்ணல் சேவடி கீழ் அடைந்து உய்ந்தவன் சொல்றார். எப்படியானா திருவேங்கடமுடையானிடத்திலே உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே நம்மாழ்வார் சொன்னாரோ அந்த மாதிரி இந்த எம்பெருமானிடத்திலே இந்த ஆழ்வார் சொன்னபடியினாலே இந்த எம்பெருமான் உற்சவரை சேவித்தோமானா அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய பாத பீட்டத்தின் கீழே திருமங்கை ஆழ்வார் குமுதவள்ளி நாச்சியார் ரெண்டு பேரும் சின்னதா ஒரு ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு விக்கிரகமா எழுந்தருளி இருப்பா. அப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த எம்பெருமான் திருவடிகளை சரணாகதி பண்ணி இவரிடத்திலே ஐக்கியமானார்கள் அப்படின்னு இந்த பாசுரத்தாலே கொண்டாடப்படுகிறது. அர்ச்சக சுவாமியும் கூட ஆர்த்தி பண்ணி வைக்கிறச்ச அந்த ரெண்டு பேரையும் சேவை பண்ணி வைப்பா. ரொம்ப சின்ன மூர்த்தியா இருப்பா. பெருமாள் கர்ப்ப கிரகத்துல இருக்கும் போது சேவிக்கிறத விட வெளியில புறப்பாடு உற்சவம் ஒண்ணு கர்ப்ப கிரகத்தை விட்டு வெளியில வந்துட்டார் வெளிச்சத்துக்கு அப்படின்னா நல்லா சேவிக்கலாம் இவா ரெண்டு பேரையும். ரொம்ப அழகா இருப்பா. நிஜமா அவளை பார்த்தா என்ன தோணும்னா அப்படியே இந்த ஆழ்வாரையும் தாயாரையும் எடுத்து கையில கொடுத்துட்டு மாட்டாளா ஆத்து எடுத்து போயிட மாட்டோமான்னு இருக்கும். அவ்வளவு அழகா இருப்பா ரெண்டு பேரும். அதை நிச்சயம் இங்க அனுபவிக்க வேண்டியது. அந்த மாதிரி ஒரு ஒரு திவ்யதேசத்துக்குன்னு ஒரு ஏற்றம் உண்டு. இந்த திவ்யதேசத்திலே உற்சவர் அழகு, அந்த உற்சவர் திருவடிகளிலே இருக்கக்கூடிய ஆழ்வாரும் நாச்சியாரும் அத்தனை அழகு. இந்த பாசுரத்தை அப்படியே ஆழ்வார் சொல்லிட்டு அதை நமக்கு மெய்ப்பித்து காட்டுவது போல இருக்கிறது. வேதம் பெருமாளை பத்தி சொல்றச்ச எவன் பரபிரம்மம்னு சொல்றச்ச பராத்பரம் புருஷயம் புருஷமீக்ஷத்தே, எல்லாவற்றிற்கும் மேலானவனாக எல்லாவற்றினுள்ளும் உறைபவனாக இருக்கக்கூடிய புருஷன் பார்க்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பரபிரம்மம் எல்லாவற்றிற்குள்ளும் இவனே உரைகிறான்னு சொல்லிட்டு அவன் யாருன்னா உத்தமஹா புருஷகா, புருஷர்கள் எல்லாவற்றிலும் மேலானவன் அப்படின்னுட்டு நித்தியசூரி நாதன் அப்படின்னு புருஷோத்தமக்கு விளக்கம். அப்படி ஆழ்வார் யாருடைய கால் கீழே இருப்பார், நித்தியசூரிகளோடு ஒருவராக இருக்கக்கூடிய முக்தாத்மாவான ஆழ்வார் நித்தியசூரிகளுக்கெல்லாம் சுவாமியான ஒம்பர்கோவனுடைய காலடிகளின் கீழே தானே இருப்பார். அப்படி அந்த ஆழ்வாரும் குமுதவள்ளி நாச்சியாரும் இருக்கிறத வைத்தும் இவன் புருஷோத்தமன் என்று புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அனுபவம். இப்படி ஆச்சரியமா பத்து பாசுரங்களாலே மங்களா சாசனம் பண்ணப்பட்ட பெருமாள், இந்த பெருமாளுடைய திருப்படம், அவரை ஒரு மூணு படங்கள் அடிய ஷேர் பண்றேன். புருஷோத்தமன் பெருமாள் நின்ன திருக்கோலத்திலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு அபய வரத ஹஸ்தங்களோடைய கூட மூலவர்ல உபயநாச்சிமாரோடு கூட சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான சேவை. உற்சவர் அபயஹஸ்தமும் கதையை வச்சுருக்கிற கையும் உடையவர், சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கக்கூடியவர். புருஷோத்தமன் ராமனானது இருக்கிறபடினாலே முக்கிய உற்சவங்கள்ல வில்லு சாத்தின்றிருப்பார், வில்ல சமர்ப்பிக்கிறதும் வழக்கம். இவரும் உபயநாச்சிமாரோடு கூட அழகா மலர்ந்த முகத்தோட சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உற்சவர். இந்த படத்துல கூட உற்சவர் திருவடியில நல்லா நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா, ஸ்ரீசட்டாரிக்கு பின்னாடி பெருமாள் திருவடிகள் கீழே இடது பக்கம் தாயாரும் வலது பக்கம் ஆழ்வாரும் இருப்பா. தாயாருடைய பாவாடை நல்லா தெரியறது பாருங்க, ஒரு பட்டு கோல்டு கலர் பாவாடை, மேல மேல் துணி வந்து மேலாப்பு வந்து ஒரு மெரூன் கலர்ல சேவையாருது, அது தாயார்னு தெரிஞ்சுக்கலாம். ஆழ்வார் நன்னா வேலை வச்சுட்டு இருக்காரு, கிராஸா வேல் நிக்கிறது பாருங்க, அதனால ஆழ்வாரும் தாயாரும் எழுந்துருடி இருக்கான்றது இதுல சேவிக்க முடியறது. அடுத்தபடியா இந்த பெருமாள் உற்சவர் எத்தனை அழகு அப்படின்றது அழகு அனுபவிக்கிறதுக்கு வார்த்தையெல்லாம் ஒண்ணும் இல்லை, பெருமாளை சேவிக்கிற பட்சத்துல தெரியும். பெருமாள் திருமேனியில் இருக்கக்கூடிய இத்தனை திருவாபரணங்கள், இந்த ஜொலிக்கக்கூடிய கல் பதித்த சங்க சக்கரங்கள், பெருமாளுடைய கல் பதித்த கிரீட்டம், சூரிய பதக்கம், சந்திர பதக்கம், கல்கத்தூரா, இது எல்லாத்தையும் கலைஞ்சுடலாம், ஒண்ணுமே வேண்டாம் பெருமாளுக்கு. இடுப்புல ஒரு வஸ்திரம், ஒரு பூனல், மார்பிள தாயார், அவ்வளவுதான். அப்ப கூட இந்த பெருமாள் அத்தனை அழகு, இயல்பிலேயே பேரழகன் இந்த பெருமாள். இந்த உற்சவர் மட்டும் ஷேர் பண்றேன் பாருங்க, அந்த படத்துல பார்த்தா நன்னா தெரியறா பாருங்க, பாதி கட்டா எடுத்து இருந்தாலும் கூட என்ன கிடைச்சதோ அது வரைக்கும் கொடுத்திருக்கேன் அடியன், குமுதவள்ளி நாச்சியாரும் கலியனும் ஆச்சரியமா சேவை சாதிக்கிறான் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வேற எங்கும் கூட கிடையாது. தாயாருக்கு புருஷோத்தம நாயகி பங்கஜவள்ளின்னு திருநாமம். உற்சவர் படம் கடைச்ச வரைக்கும் ஷேர் பண்றேன் அடியன், தாமரை ஏந்தி கொண்டு அபயவரதஸ்தங்களோட சேவை சாதிக்கக்கூடிய அந்த பெருமாள் திருமுக மண்டலத்துக்கு ஒத்த அழகை உடைய, கருணையே பொழிகின்ற திருமுகத்தை உடைய தாயார் புருஷோத்தம நாயகி பங்கஜவள்ளி. பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாசுரம். சாய்ந்த திருவரங்கம் தன் வேங்கடம் குடந்தை, ஏய்ந்த திருமாலிருஞ்சோலை பூந்துவரை வன்புருடோத்தமமாம், வானவர்க்கும் வானவனாம் உன்புருடோத்தமன் தன் ஊர். தேவர்களுக்கும் தேவனாக, தேவாதி தேவனாக, தேவாதி ராஜனாக, நித்தியசூரிகளுக்கெல்லாம் கூட சுவாமியாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் இருக்கிறானே, அவன்தான் புருஷோத்தமன். எப்பேற்பட்ட புருஷோத்தமன்னா உன் புருடோத்தமன், தன்னிகர் இல்லாத இன்னொரு புருஷோத்தமன் இல்லாத, இவனுக்கு சமானமும் மேலானவாலும் இல்லாத புருஷோத்தமன். அவனுடைய ஊர் எது அப்படின்னா, தேவர்களுக்கும் தேவனாக நித்தியசூரிகளுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடிய புருஷோத்தமனுடைய ஊர் எது அப்படின்னா, சாய்ந்த திருவரங்கம், அவன் சயனித்து படுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், தன் வேங்கடம், நன்ன குளிர்ச்சியா இருக்கக்கூடிய குளிரருவி பாய்கின்ற திருவேங்கடமலை திருமலை, குடந்தை திருக்குடந்தை, ஏய்ந்த திருமாலிருஞ்சோலை, எம்பெருமான் விரும்பி உகந்து வந்து உரையக்கூடிய அழகர் கோவில், பூந்துவரை அழகிய துவாரகாபதி, வன் புருடோத்தமம், இந்த ஒசந்த திவ்ய தேசங்கள், ஸ்ரீரங்கம் என்ன, திருமலை என்ன, திருக்குடந்தை என்ன, திருமாலிருஞ்சோலை என்ன, துவாரகை என்ன, இப்படி பெரிய திவ்ய தேசங்களுடைய பட்டியல்ல இந்த வன் புருடோத்தமம்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தையும் ஆழ்வார் சொல்றார் அப்படின்னா, ஏதோ பெருமாள் பேருக்கு வந்து இங்கே உரையவில்லை, ஸ்ரீரங்கநாதனுக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் துவாரகாதீசனுக்கும் அழகனுக்கும் குடந்தை அமுதனுக்கும் எத்தனை ஏற்றமோ அத்தனை ஏற்றத்தோட கூட இந்த க்ஷேத்திரத்திலே பெருமாள் வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறான். இந்த திவதேசங்கள் எல்லாம் திவதேசங்கள்ல பிரதானமான திவதேசங்கள், புராண ஸ்தலங்கள்ல முக்கியமான ஸ்தலங்கள்ல கொண்டாடப்படக்கூடிய ஏற்றம் பெற்றவை. அப்படி ஒரு ஏற்றத்தை இந்த வன்புருஷோத்தமத்திற்கும் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கொடுத்து எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை மிகவும் தொட்ட இடம் என்பதாக கொண்டாடுகிறார். இப்படி ஊரையே தியானம் பண்ணுங்கன்னு ஊரையே உபாசனை பண்றார், பெருமாளையே விட்டுட்டார், புருஷோத்தம இருக்கக்கூடிய புருஷோத்தமத்தையே தியானம் பண்ணுமாறு, ஸ்ரீரங்கத்தையே தியானம் பண்ணு, ஸ்ரீரங்கம்னு சொல்லாதவா சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை புடிங்க நாய்க்கு போடுன்னு எல்லாம் ஆழ்வார்கள் சொல்றது போல வன் புருஷோத்தமத்தையே கொண்டாடுன்னு சுவாமி சாதிக்கிறார். இவருடைய தியான ஸ்லோகம், சுத்த ஸ்ரீ புருஷோத்தமாக்கிய நகரே தேவோபிதா த்ருக்விதா தத்வல்லி மகிஷி சுதா கமலினி தத்ர உபமன்யோ புரா பிரத்யக்ஷோ விமலம் விமானமபி தத் பஞ்சகிரஹாக்யம் பரம் பிராதர்பாஸ்கர சம்முக சுரகணைஹி ஆசீன ரூபோவசன். பரம பவித்திரமான புருஷோத்தமம், வன் புருஷோத்தமம் என்கிற இந்த திவதேசத்திலே தேவன் எம்பெருமான், எல்லா தேவர்களுக்கும் கூட தேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், புருஷர்களிலே உத்தமமான புருஷோத்தமன், பங்கஜவல்லி என்றும் புருஷோத்தம நாயகி என்றும் சொல்லக்கூடிய தாயாரோடு கூட உபமன்யோகோ புறா, முன்காலத்திலே உபமன்யுவுக்கு பிரத்யக்ஷமா சேவை சாதித்தபடி விமலம் விமானமபி தத் பஞ்சகிரகாக்கியம், பஞ்சகிரக விமானம்னு சொல்லக்கூடிய தூய்மையான பவித்திரமான விமானத்தினுடைய நிழலிலே பிராதர் பாஸ்கர சம்முகஹா, விடியற்காலையில் சூரியன் உதிக்கக்கூடிய திசையான கிழக்கு நோக்கி பார்த்தவனாக சுரகணைஹி தேவர்களாலும் நித்தியசூரிகளாலும் சேவிக்கப்படக்கூடிய புருஷோத்தமனாக ஆசீன ரூபோ வசன்னு அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான்னு தெரிவிக்கிறது. இதுல ஒரு விஷயம் அனுபவிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி நடக்கிறது இது இரண்டாவது திவதேசம். இதுக்கு முன்னால அனுபவித்ததுல பஞ்சமாமணி கோவில் திவதேசத்திலே புராண ஸ்லோகத்துல ஒரு மாதிரி இருக்கு, இப்ப பெருமாள் ஒரு மாதிரி இருக்காரு, அதனால முதல்ல அப்படி இருந்திருந்து பின்னால கோவில மாத்தி கட்டினப்போ இந்த மாதிரி ஆயிருக்கும்னு அனுபவித்தோம். பெருமாளுடைய திருக்கோலம், பெருமாள் எந்த திசையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய திசை, இதெல்லாம் மாறின போது அந்த மாதிரி இந்த திவதேசத்தினுடைய தியான ஸ்லோகத்திலே என்ன சொல்றிருக்கு, பெருமாள் வீட்டிலிருந்த திருக்கோலம்னு சொல்லியிருக்கு, ஆனா புருஷோத்தம பெருமாள் நின்ன திருக்கோலம்னு நம்ம போட்டோல சேவிக்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே ரெண்டு பெருமாள் இருக்கா அப்படின்னு முதல்ல சொல்றேன் அடியன். இதுல புருஷோத்தமன்னு சொல்லக்கூடியவன் இந்த படத்துல சேவித்த மூலவராகவும் உற்சவராகவும் இருக்கக்கூடிய உபயநாச்சிமாரோடு கூடின ஸ்ரீராமன், அவனுக்கு புருஷோத்தமன் திருநாமம். ஆனா இந்த கஷேத்திரத்து எம்பெருமான் அமர்ந்த திருக்கோலத்துல இருக்கார் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னேன் அடியன், இங்க கடல் அடைத்த பெருமாள் அப்படின்னு அமர்ந்த திருக்கோலத்துல ஒரு பெருமாள் இருக்காருன்னு சொல்றேன். இதனால பெரியவா என்ன சொல்றான்னா, புராணத்திலே பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கிறார் ஆசீன ரூபகான்னு சொன்னபடியினாலே, இந்த கடல் அடைத்த பெருமாள் உற்சவருக்கு முன்னாலே அவர் மூலவரும் இருந்திருக்க வேணும், அவாதான் இந்த க்ஷேத்திரத்துக்கு பிரதானமான மூர்த்திகளாக இருந்திருக்க வேணும். அந்த மூலவர் இல்லாதபடினாலே மூலவர் வந்து ஏதோ கலவரத்துல இல்லாம போயிட்டாரோ தொலைஞ்சிட்டாரோ என்னன்னு தெரியல, உற்சவர் மட்டும்தான் கிடைக்கிறார். அதனால மூலவர் இல்லாத விக்கிரகத்துக்கு பிராதானியம் கொடுக்க கூடாதுன்னு ஆகமம் தெரிவிக்கிறபடினாலே மூலவரோடு கூட இருக்கக்கூடிய புருஷோத்தமனை அனுபவித்துக் கொண்டு இந்த கடல் அடைத்த பெருமாள் கடைச்ச உற்சவரை மாத்திரம் ஆராதனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கலாம் அப்படின்னு பெரியவா சொல்றா. அதனால கம்பமா கடல் அடைத்து அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினாரோ இல்லையா முதல் பாசுரத்தினாலே. அதனால கடல் அடைத்த பெருமாள் எப்படி கடல் அடைக்கிறது, ஒரு பள்ளம் ஜலம் வந்துட்டே இருக்கிறது, அந்த ஜலத்தை நிறுத்தணும்னா என்ன பண்ணணும், அந்த துவாரத்தை அடைக்கணும், அப்பதான் ஜலம் வரது நிக்கும். இப்படி ஜலம் பிரவகிச்சுட்டே இருக்கிறபடினால கடலை தாண்டி லங்கைக்கு போக முடியல. எப்படி அடைத்தா, பாலம் கட்டி சேதுவை கட்டி அடைத்தா. அப்படி கடலை அடைத்த பெருமாளிவன் இந்த ராமன் அப்படின்னுட்டு கடல் அடைத்துன்னு பாடினதுனால கடல் அடைத்த பெருமாள் அப்படின்னே அமர்ந்த திருக்கோலத்திலே ஒரு பெருமாள். அவர் ஏன் அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கிறார் அப்படின்னா, இந்த வானர சைந்தியங்கள்லாம் கடலை அடைக்கிற போது பெருமாளானவன் அந்த கடற்கரையிலே அமர்ந்த திருக்கோலத்திலே அமர்ந்துதான் அதை கண்காணித்துட்டு இருந்தான். அப்பதான் விபீஷணன் வந்து சரணாகதி பண்றான்லாம் பாக்குறமோ இல்லையோ, அதனால அமர்ந்த திருக்கோலத்திலே இருந்த பெருமாளா அவனும் ராமன் தான். புருஷோத்தமன் அயோத்தியாலேருந்து வந்த ராமன் சொல்லிட்டு யாரோ கடல் அடைத்த பெருமாள்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற பெருமாளை சேவிக்கிறது அவர் பிரதானமான பெருமாள்னு புராணம் சொல்றது, இது என்ன சுவாமி கான்ட்ரவர்சி, அப்படி கிடையாது. இவன் நின்ன திருக்கோலம் அவன் அமர்ந்த திருக்கோலம் ரெண்டு பேரும் ராமன் தான். அவன் புருஷோத்தமன் அயோத்தியாலேருந்து வந்தவன் ஆழ்வார் தெரிவிச்சுட்டார், ராமன் தெரிவிச்சுட்டார் பூ அடுத்து. இவன் கடல் அடைத்தவன்னா யார் கடல் அடைத்தது, கடல் அடைக்கும்படியா அதுக்கு சாட்சியா நின்ன இந்த ராமன். அவன் அப்போது அமர்ந்த திருக்கோலத்தில் இருந்தபடினாலே கடல் அடைக்கிறான்னா அவன் எப்படி இருந்தானோ அந்த மாதிரி தானே விக்கிரகம் பண்ணணும். அதனால வீட்டில் இருந்த திருக்கோலத்திலே விக்கிரகம் பண்ணப்பட்டு கடல் அடைத்த பெருமாளாவும் இந்த ராமன் சேவை சாதிக்கிறபடினாலே அவனையும் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது ஒரு விசேஷமான அனுபவம். சுத்த ஸ்ரீ புருஷோத்தமாக்கிய நகரே தேவோபிதா துருக்விதா தத்வல்லீ மகிஷி சுதா கமலினி தத்ர உபமன்யோஹோ புரா பிரத்யக்ஷோ விமலம் விமானமபி தத் பஞ்சக்ரஹாக்யம் பரம் பிராதர்பாஸ்கர சம்முகா சுரகணைஹி ஆசீன ரூபோவசன். ஸ்ரீமதே புருஷோத்தம நாயிகா சமேத ஸ்ரீ புருஷோத்தம பரப்ரஹ்மனே நமஹ. திருமங்கையாழ்வார் குமுதவள்ளி நாச்சியார் திருவடிகளே சரணம், சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். இதோட இந்த திவதேச வைபவம் முடிகிறது.